அடிப்படை. இன்னும் சில வருஷங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு தெளிவா புரியாது, தெளிவாக விளக்கங்கள் உங்களுக்கு புரியாது. யாருடைய உள்ளங்களிலே குளறுபடி இருக்கின்றதோ, யாருடைய உள்ளங்களிலே கோணல் இருக்கின்றதோ, இதிலே உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் புரியாத வசனங்கள் இருக்கு பாருங்க, தெளிவா விளங்காது, அதுக்கு தஃப்ஸீர் வேணும், விளக்கம் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் விளங்காத குழப்பமான வசனங்கள் இருக்கு பாருங்க, இந்த வசனங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இப்திகா அல் ஃபித்னா, ஃபித்னாவை தேடி, குழப்பத்தை தேடி, உபத்திகா தாவீலிஹி, இதனுடைய விளக்கத்தை தேடி, சில பேர் யாருடைய உள்ளங்களிலே குழப்பம் இருக்கிறதோ, கோணல் இருக்கிறதோ, அவர்கள் இதே விஷயத்திலே மூழ்கியிருப்பார்கள். நல்ல விஷயங்கள், தெளிவான விஷயங்கள், அதிலிருந்து படிப்பினை பெறுவோம், பாடம் பெற்றுக் கொள்வோம், அப்படி எடுக்க மாட்டாங்க. எது இந்த மாதிரி குழப்பமா இருக்குது, எது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, பொதுமக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன வாத பிரதிவாதம், இதுக்கு என்ன டிஸ்கஷனு, இதை ஒரு இஷ்யூ ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இதை வாத பிரதிவாதமாக்கி இஷ்யூ ஆக்குவாங்க. எதுக்காக வேண்டி, இபத்தியகா அல் ஃபித்னா, மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும், உபத்தியகா தாவிலிஹி, இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கும் தெரியும் இந்த விளக்கம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டியும், இவர்கள் இதை யாருடைய உள்ளங்களிலே குழப்பம் இருக்கிறதோ, கோணல் இருக்கிறதோ, கோணல் புத்தி கொண்டவர்கள் இந்த மாதிரி கையாள்வார்கள். ஆனால் ஒமா யாமலமு தாவீலஹு, இந்த சந்தேகத்திற்கிறமான கொஞ்சம் குழப்பமான ஆயத்துகள் இருக்குதுல, என்னன்னு உதாரணம் சொல்ல உங்களுக்கு முதல்ல தர்ஜமா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயத்திலும் குழப்பமான ஆயத்து இருக்குதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்ன ஆயத்தின சொல்றேன், அம்மா உமா யாலமு தாவீலஹு, இவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும், நாங்களும் இதுக்கு விளக்கம் பண்ண முடியும் அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி, யாருடைய உள்ளங்களிலே கோணல் புத்தி இருக்கின்றதோ, அவங்க அந்த குழப்பத்திற்குரிய வசனங்களை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஃபித்னா பண்ணுவாங்க. ஆனா ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய உண்மையான அர்த்தங்களை, தாத்பரியங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு ராசிஹுன ஃபில் இல்ம், ஆனா நல்ல தெளிவான அறிவுள்ள மக்கள், நல்ல உறுதியான அறிவுள்ள மக்கள், அவங்க நினைச்சுமா சொல்லுவாங்க, யகூலுன ஆமன்னா பிஹி, நாங்கள் இதை ஈமான் கொள்கின்றோம், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை ஈமான் கொள்கின்றோம், குல்லு மின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்க ரப்பிட்டு வந்த வசனங்கள் தான், உமா யஸ்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், நல்ல அறிவுள்ள மக்களை தவிர வேறு யாரும் இப்படி படிப்பினை பெற மாட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல அந்த மாதிரி குழப்பமான வசனங்கள்னா என்ன, அல்லாஹ் சொல்றான் குழப்பமான வசனங்கள்னா என்ன, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயத்துக்கள்லாம் என்ன, இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் மத்தியில் அது தஷா முத்தஷாபிகான ஆயத்துனா என்ன, முதல்ல புரிஞ்சுங்க முத்தஷாபி அப்படின்னா சந்தேகத்திற்கிடமானவை, சந்தேகத்திற்கிடமானு சொன்னா நம்ம அதுல ஒரு தெளிவா முடிவுக்கு வர முடியாது, இப்படியா இப்படியான்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது, அதான் முத்தஷாபின்னு அர்த்தம். பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹலால் பையின், ஹலால் என்பது தெளிவாகிவிட்டது, ஒரு ஹராமு பையின், ஹராம் என்பதும் தெளிவாயிடுச்சு, எது ஹலாலுங்கிறத அல்லாம் அல்லா ரசூலும் தெளிவுபடுத்திட்டாங்க, எது இதுல ஹராம்ங்கிறத அல்லாம் அல்லா ரசூலும் தெளிவுபடுத்திட்டாங்க. இவை இரண்டுக்கும் நடுவில் சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் இருக்கின்றன, தெளிவான முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன, சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன. ரசூலா சொல்றாங்க, ஹலாலும் தெளிவாயிடுச்சு, ஹராமும் தெளிவாயிடுச்சு, ரெண்டுக்கு நடுவில் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் எப்படி முடிவு பண்றது, ஹலால் தீர்க்கமான முடிவுக்கு வர்றதா, இல்ல ஹராம் தீர்க்கமான முடிவுக்கு வர்றதா. ரசூலுல்லாஹி அழகா தெளிவா சொன்னாங்க, பிரபலமான ஹதீஸ் புகாரில முஸ்லீம் எல்லாத்திலும் ஹதீஸ். என்ன சொல்றாங்க, அந்த காலத்தில் ஹிமா, ஹிமான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமான சில மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும், அந்த மேய்ச்சல் நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான மேய்ச்சல் நிலங்கள்ல பிரைவேட்டா கொண்டு போய் ஆடுகளை மேய்ச்சிட்டா அது பெரிய குற்றம். இப்ப இன்னைக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா பெட்ரோல் பங்குகள் இருக்குதுல்ல, பெட்ரோல் பங்கு எதுக்கு பெட்ரோல் போடுதுங்க, வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுது, அரசாங்கத்துடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுறதுன்னு ஒரு பங்குகள் இருக்கும், அரசாங்க வாகனத்துக்கு மட்டும் தான் போடுவாங்க, பிரைவேட்ல போட முடியாது. அங்க போய் பிரைவேட் பெட்ரோல் போட அஃபன்ஸ் அது. அப்ப அவன் ஏதோ திருடி ஒண்ணு தரான் அர்த்தம். அங்க அரசாங்க வாகனம் மட்டும் பெட்ரோல் போட முடியும். அந்த மாதிரி அங்க அரபு காலத்தில் அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில அரசாங்கத்துடைய வாகனங்கள் சில வாகன ஒட்டகம் குதிரை ஆடு மாடு இதெல்லாம் அரசாங்கத்துடைய கால்நடைகள். இந்த அரசு கால்நடைகள் மேய்வதற்கென்றே சில மேய்ச்சல் நிலம் இருக்கும் பெட்ரோல் பங்க் மாதிரி. அங்க அரசு நிலங்கள் அரசு வாகனங்கள் மட்டும்தான் மேயும், அரசு கால்நடைகள் மட்டும்தான் மேயும். அதுக்கு அரபில ஹிமான் சொல்லுவாங்க, ஹிமா. அந்த காலத்தில் அந்த அரசு அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மேய்ச்சல் நிலங்களை போய் ஒரு பிரைவேட் ஒருத்த ஆட்ட மேய்ச்சினான்னு வச்சுங்க, அது பெரிய ராஜ குற்றம் அந்த காலத்துல, பெரிய குற்றம் அந்த காலத்துல. ரசூல் அந்த உதாரணம் சொல்றாங்க, ஒருத்தன் வந்து அந்த ஹிமாவுடைய பார்டர் வருது. ஹிமாவுடைய ஹிமான தெரியுதா என்னண்டு, புரியுதா இல்லையா? அந்த ஹிமாவுடைய பார்டர் வருது. பார்டர் வரும்போது உதாரணம் இதுதான் ஹிமாவுடைய பார்டர்னு வைங்க. இந்த பார்டர் வரும்பொழுது இதுக்கு முன்னாடியே ஆடுகளை மேய்க்கிறது நிறுத்திக்கிறாரு. ஏன்னா ஹிமா வருதுப்பா, நம்ம கிட்ட போனா அதுல விழுந்துருக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடியே அந்த ஹிமாவை தவிர்த்து கொள்வானேனால் அவன் தப்பிச்சிருவான், பிரச்சனை இல்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுல, கொஞ்சமே மேய்ப்போம் அப்படின்னு கிட்ட வரல போயிட்டான்டா அவன் ஆடு, அவனை அறியாமலே எதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹிமாக்குள்ள போய் மேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஹிமா. இந்த சந்தேகத்திற்கான விஷயம் பாருங்க, அதாவது இது ஹலால், இதுவரைக்கும் மேயறது ஹலால், உள்ள போய் மேய்க்கிறது ஹராம், ரெண்டு நடுவில் அந்த பார்டர் இருக்குது பாருங்க, இதுதான் முஸ்தபிஹாத். அப்ப நீ பார்டரை தவிர்த்து கொண்டால், நீ எதுல விழாம தப்பிச்சுக்கலாம், ஹராம்ல விழாம தப்பிச்சுக்கலாம். அப்ப எது சந்தேகத்திற்கிடமான விஷயங்களா இருக்குதோ அதை தவிர்த்து கொண்டால் நீ தப்பிச்சுப்ப. அட சந்தேகம் தானே, செஞ்சுதான் பாக்கலமே அப்படின்னு செஞ்சண்டா, அது ஒரு கால் ஹராமா இருந்தா, நீ அல்லாஹ் குற்றவாளி ஆயிடுவே. ஹிதாரச்சுவாங்க, தக்வாங்கிறது என்னன்னு சொன்னா சந்தேகத்திற்கிடமானவை விட்டு விலகி கொள்வதுதான் தக்வா. சந்தேகத்திற்கிடமான விட்டு விலகி கொள்வதுதான் தக்வா. ஒரு முஸ்லீம் அறுக்கிறாரு கோழிய, ஹலாலா ஹராமா? ஹலால், பக்கா ஹலால், நல்லா தெரியுது முஸ்லீம் தான் அறுக்கிறாரு, உறுதியா தெரியுது ஹலால். ஒரு காஃபீர் அறுக்கிறாரு ஹராம். முஸ்லீம் அறுக்கிறானா காஃபீர் இருக்கானா தெரியலையே, மனுஷன் அறுக்கிறானா மிஷின் இருக்குதான் தெரியலையே. இது என்ன ஆயிப்போச்சு, என்னது என்ன எழவுலாமோ, சப்வே, மெக்டோனால்டு, இதெல்லாம் முஸ்லீம் இருக்கிறான காஃபி இருக்கிறானா இதை கன்ஃபார்மா தெரியுமா? வெறும் ஹலால் முத்திரம் மட்டும் தான் இருக்கும், ஹலால் போர்டு மட்டும் தான் இருக்கும். முஸ்லீம் இருக்கிறான காஃபி இருக்கிறாமா சந்தேகம் ஆயி போச்சு. ஆ, முஸ்லீம் அறுத்து நம்ம ஹராம் சொல்ல நமக்கு உரிமை கிடையாது. அது முஸ்லீம் தான் அறுத்து அது ஹராம் அப்படின்னு சொல்ல நமக்கு உரிமை கிடையாது, ஹலால் சொல்ல உரிமை கிடையாது. எப்ப சந்தேகத்திற்கிடமா ஆயிடுச்சோ தவிர்த்து கொள்வதுதான் தக்வா. சொல்ல புரியுங்களா? அப்ப இதுதான் சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை தான் முஸ்தபிஹாத் அப்படின்னு சொல்லப்படும். இங்க அல்லாஹ் ரப்பல்லான சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களிலும் இந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது. இந்த மாதிரி வசனம் சந்தேகம் சொன்னா என்ன சந்தேகம், அல்லாஹ் தான் இறக்கணானா இல்லையா, அந்த மாதிரி சந்தேகம் இல்ல. அல்லாஹ் தான் இறக்கணும், அல்லாஹ் சொன்னா குல்லும் இனந்தில்லா, எல்லாமே அல்லாஹ்ட வந்த ஆயுத தான். ஆனா என்ன சந்தேகம்டா, நம்ம அதை விளங்குறதுல நமக்கு சந்தேகம், புரியறதுல நம்ம விளங்குறதுல நமக்கு சந்தேகம், இந்த அர்த்தமா இந்த அர்த்தமான்னு தெரியலையே. உதாரணமா அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் பிரபலமான ஆயத்து, பிரபலமான ஆயத்தா இல்லையா? அலிஃப் லாம் மீம் தெரியாத மூமின் உலகத்தில் இருக்க முடியாது, பாக்கிறமா இல்லையா? அப்ப இந்த அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீம் ரா சொல்ல முடியுமா? தாஹா, தாஹாங்கிறது எல்லாரும் பேர் வைக்கிறோம், தாஹா தாஹா. தாஹாக்கு என்ன அர்த்தம்? தா ஹா, ரெண்டு எழுத்து. குறிக்கும் மீம்னா முகமது சல்லாலத்தை குறிக்கும். அப்ப அல்லாவிடத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக முகமது சல்லாலத்துக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அலிஃப்ங்கிறது அல்லாவுடைய முதல் எழுத்து, மீம்ங்கிறது முகமது சல்லாலத்து எழுத்து. அப்ப நடுவில் லாம்னு சொன்னா அலிஃப் ஜி மீம்னு சொல்லிருக்கணும், அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு முதல் எழுத்து ஜீம் தானே, அப்ப அலிப் ஜீம் மீம்னு சொல்லிருக்கணும். சொன்ன அந்த அர்த்தம் ஓரளவு கரெக்ட் சொல்லலாம். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே தவிர உறுதியா இதுதான் அர்த்தம் யாரும் சொல்ல முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் முத்தஷாபிஹாத்தான ஆயத்துகள். இதுக்கு உங்களுக்கு தெளிவான அர்த்தம் உங்களால் விளங்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவான்டா, மொத்த குரான்ல 6666 ஆயத்துல 6600 ஆயத்து அற்புதமான தெளிவா இருக்கும், அதை பத்தி பேச மாட்டான். இந்த 15-14 ஆயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது என்ன அலிஃப் லாம் மீம், இதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தம் தெரியாது ஏன் அல்லாஹ் குரான்ல இறக்கணும், தெளிவான வேதங்கிறானே ஏன் அல்லாஹ் இதுல தெளிவில்லாம ஆக்கிட்டான். இப்படி பேசுவான் யார், ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்திலே கோணல் புத்தி இருக்கிறதோ அவன். ஏன் இப்திகால் ஃபித்னா, இதை பற்றி ஒரு ஃபித்னா ஏற்படுத்துறதுக்காண்டி, இதை பற்றி ஒரு குழப்பம் ஏற்படுத்துறதுக்காண்டி. அதே மாதிரி முத்தஷாபிஹாத், முத்தஷாபிஹாத் இது வந்து வார்த்தைகளோட முத்தஷாபிஹாத், சில முத்தஷாபிஹாத் இருக்குது அர்த்தத்திலே முத்தஷாபிஹாத், அர்த்தத்திலே நமக்கு புரியாது. என்ன குல்லு மன் அலைஹா ஃபான் அனைத்தும் அழிந்துவிடும், கியாமத்தினால் வரும்பொழுது அனைத்துமே அழிந்துவிடும், எல்லா மனிதர்கள் மரங்கள் திடல்கள் காடு நிலம் கடல் பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஜலாலி வல்லிக்கிறாம், உங்களுடைய ரப்பினுடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும், ரப்பினுடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன இருக்குது, என்ன இருக்குது, திருமுகம் இருக்குது, அல்லாஹ் திருமுகம் இருக்குது. அப்ப நாம உருவம் இல்லாத அல்லான்னு சொல்றமே, அல்லாஹ்க்கு உருவமே இல்லைங்கிறமே, அப்ப திருமுகம் இருக்குதுடா, ஏன் அந்த திருமுகத்தை நம்ம வரையக்கூடாது, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி வரையலாம்ல, தும்பிக்கை வச்சு உடம்பு வந்து மனுஷன் உடம்பு தொந்தி மனுஷன் தொந்தி தலை மட்டும் யானத்தலை, தலை மட்டும் யானத்தலை, அந்த யானைக்கு யானத்தலைக்கு துந்தி தும்பிக்கையே, அப்புறம் அந்த யானத்தலை எப்படி வரும்னா அந்தந்த காலத்துல ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா, கார்கில் சீசன் வந்தா தும்பிக்கை பிள்ளையார், கார்கில் பீரங்க பிடிச்சிருக்க மாதிரி கார்கில் பிள்ளையார் பாக்கிறமா இல்லையா, கற்பனை. கம்ப்யூட்டர் வரும்போது தும்பிக்கையால் கம்ப்யூட்டர் கீபோர்டு மேல கையை வச்ச மாதிரி கம்ப்யூட்டர் பிள்ளையார், அப்புறம் இப்படி கையை வச்சிட்டு பாபா பிள்ளையார், எவ்வளவு கிரிக்கை பிடிச்சிட்டு பாபான்டானா உடனே பாபா பிள்ளையார் வந்துச்சா இல்லையா. அப்ப மனிதர்கள் கற்பனை, எப்ப அல்லாஹ்க்கு முகம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ அந்த முகத்தை ஏன் நாம சிந்திச்சு பார்க்க கூடாது, அந்த முகத்தை நாமே கற்பனை பண்ணக்கூடாது. அல்லாஹ்க்கு முகம் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த முகம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் ஏன் நம்ம கற்பனை பண்ணா என்ன அதை உருவாக்கினா என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானா சுப்ஹானா அல்லாஹ் பரிசுத்தமானவன், அம்மா தசிஃபோன், நீங்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கின்றீர்களோ கற்பனை பண்றீர்களோ அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப அந்த திருமுகங்கிறது என்ன அர்த்தம், திருமுகங்கிறது என்ன அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட பையத் ரிதுவான், ஹுதைபியா உடன்படிக்கும் போது பையத் ரிதுவான் மரத்தடியில சஹாபாக்கள்ட ஒப்பந்தம் செய்யறாங்க, உடன்படிக்கை செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர்களுடைய கரங்களின் மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது, அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. அப்ப அல்லாஹ்க்கு என்ன இருக்குது, கை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ஏகனே சொல்லி இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுதாக ஹதீஸ் குதுசியில என்னுடைய அடியான் என்னை பக்கம் நெருங்கி வந்தால் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். அப்ப ஓடனா என்ன வேணும், கால் இருக்கணுமா இல்லையா, சக்கரத்தை வச்சு ஓட முடியாது, சக்கர கால சக்கரம் கண்டாலும் சக்கரத்தை எங்கதான் கட்டணும், கால தான் கட்ட முடியும். அப்ப அல்லாஹ் எப்படி ஓடி வர்றான், கால் இருக்குது அல்லாஹ்க்கு. அப்ப இதெல்லாம் முத்தஷாபிஹத்தான ஆயத்துகள், முத்தஷாபியான விஷயங்கள். இதுல நம்ம முழுமையான விளக்கம் பெற முடியுமா, இதுக்கு அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய முகம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய முகத்தை குறிக்காது, அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கும், அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கானே அவன் மட்டும் தான் நிரந்தரமா இருப்பான் அர்த்தம், அல்லாஹ்வுடைய கை அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய உதவியை குறிக்கும், அல்லாஹ் ஓடி வருகிறாங்கிறது ஆர்வத்தோடு நெருங்கி வருகிறான் அர்த்தம். இப்படி சில உலமாக்கள் சொல்றாங்க, முன்னாள் உலமாக்கள், இப்ப உள்ள காமாசோமா உலமாக்கள் இல்ல, அந்த காலத்து அறிஞர்கள் முத்தக்கதிமீன், அந்த காலத்து அறிஞர்கள் சில பேர் சொல்றாங்க, நீங்க அப்படி விளக்கம் சொல்றீங்க, லஹு ஐதின் லாக்க ஐதினா, லஹு வஜுஹுன் லாக்க வஜிஹினா, லஹு அர்ஜுலுன் லாக்க அர்ஜுலினா, அல்லாஹ்க்கு முகம் இருக்குதுன்னு சொல்றானா, முகம் இருக்குது, அல்லாஹ்க்கு முகம் இருக்குன்னு சொல்றானா, முகம் இருக்குது, லாக்க வஜிஹினா, ஆனா நம்ம முகத்தை மாதிரி இல்ல, லஹு ஐதின் அவனுக்கு கை இருக்குன்னு சொல்றானா, கை இருக்குது, லாக்க ஐதினா, நம்முடைய கையை மாதிரி கிடையாது, அது எப்படி இருக்கும், இன்ஷா அல்லாஹ் கயாமத்து நாள் பாத்துக்கலாம், நீங்க கற்பனை பண்றீங்க, லகு அர்ஜுனன் லாக்க அர்ஜுனனா அவனுக்கு கால் இருக்குது ஆனா நம்ம கால் மாதிரி கிடையாது அந்த கால் எப்படி இருக்கும் இன்ஷா மறுமையில பார்க்கலாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கவர் லைலத்தில் பத்ர் 14ஆம் இரவிலே எப்படி பளிச்சென்று சந்திரனை பார்ப்பீர்களோ அதுபோன்று உங்க ரப்பை பார்ப்பீர்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்ப பாக்கும் போது தெரிஞ்சிருப்போம் முகம் எப்படி இருக்குண்டு கை எப்படி இருக்குண்டு பாத்திர போறோம் இப்ப எதுக்கு உங்களுக்கு குழப்பம் இது சில அறிஞர்களுடைய விளக்கம் இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்லி முடிச்சாச்சு இப்ப இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா இல்லையா அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா இல்லையா இருந்தா என்ன அர்த்தம் இல்லனா என்ன அர்த்தம் அப்ப அல்லாஹ் சொல்றான் இபத்தியகா ஃபித்னா ஒன்னு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த டாபிக் எடுப்பான் அல்லது ஒபத்தியகா தாவிலிஹி நாங்களும் பெரிய அறிஞர்கள் தான் எங்களை நாங்களும் அறிஞர ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறோம் எங்களையும் அறிஞர்களா ஏத்துக்க என்று மக்களை குழப்புவதற்காக இந்த மாதிரி டாபிக் கையில் எடுப்பாங்க சரி புரியுதுங்களா ஆனா அல்லாஹ் சொல்றான் ஒரு ராசிஹூன ஃபில் இல்ம் ஒரு ராசிஹூன ஃபில் இல்ம் நல்ல தேர்ச்சியான அறிவு பெற்ற ஆலிம்கள் தேர்ச்சியான அறிவு பெற்ற அறிஞர்கள் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆமன்னா பிஹி நாங்கள் அதை ஈமான் கொள்றோம் அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா ஈமான் கொள்றோம் அல்லாஹ் கை கால் இருக்குதா ஈமான் இருக்கோம் ஈமான் கொள்றோம் அலிஃப் லாம் மீம் தாஹா யாசின் எல்லாத்தையும் ஈமான் கொள்றோம் குல்லும் மின் ஐந்து ரப்பினா எல்லாமே எங்க ரப்பிட்ட இருந்து வந்தது எல்லாமே எங்கள்கிட்ட ரப்பிட்ட இருந்து வந்தது இதனுடைய விளக்கம் என்ன அல்லாஹ் தர யாருக்கும் தெரியாது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க யார ரசூலுல்லாஹ் அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது அல்லாஹ் தான் அறிவான் யார் சொல்றது அல்லாஹ் ரசூலே சொல்றாங்க எந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம அல்லிமுஹு மஃபா தஃபாசீர் அல்குர்ஆன் யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை எல்லாம் வழங்குவாயே துஆ செஞ்சாங்களோ அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலிஃப் லாம் என்ன அர்த்தம் சொல்றாங்க உமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ் அத அந்த அந்த அதனுடைய சரியான அர்த்தத்தை அல்லாஹ் தர யாரும் அறிய மாட்டான்ட்டாங்க அப்ப ஒரு நல்ல மூமின் அதை ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர அதுல போட்டு என்ன பண்ணக்கூடாது சர்ச்சை பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு வாத பிரதிவாதம் பண்ணிக்கிட்டு பகிரங்க வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர்கள் நிச்சயமாக குழப்பவாதிகள் யாரா இருந்தாலும் எந்த தரப்பா இருந்தாலும் குழப்பவாதிகள் மக்களை குழப்புவதற்காக செய்யறாங்க அல்லாஹ் சொன்னா இபத்தியகால் ஃபித்னா ஒன்னு மக்களை குழப்புவதற்காக ஃபித்னாவுக்கு பண்றதுக்காக பண்றான் இபத்தியகால் தாவிலி அல்லது எனக்கும் மார்க்கம் தெரியும் எனக்கும் அறிஞர் எனக்கும் தெரியும் என்று தன்னுடைய அறிவை பறைசாற்றுவதற்காண்டி சொல்லுவானே தவிர இல்லைன்றா உண்மையான அறிஞர்கள் என்ன பண்ண மாட்டாங்க இதை பத்தி சர்ச்சை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறான் இது ஒரு விளக்கம் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா அப்படிங்கிறது வந்து முத்தஷாபிஹாத்ங்கிறது சில வசனங்களை அல்லாஹ் முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பான் பின்னாடி ஒரு சட்டம் சொல்லி மாத்திருப்பான் முதல்ல ஒரு சட்டம் சொல்லிப்பான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஆயத்து வந்துச்சு குதிபா அலைக்கும் இதா ஹதர அஹதுக்கும் அல் மௌத் குதிபா அலைக்கும் உங்களுக்கு யாராவது மரணம் வந்துவிட்டால் அவர் வசியத்து செய்வது கடமையாக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் முதல்ல வசிய செய்யறது எனக்கு கடமை மூத்தாரத்துக்கு முன்னாடியே என் சொத்துல என் மகனுக்கு எவ்வளவு கொடுத்துருங்க என் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுத்துருங்க என் மனைவிக்கு எவ்வளவு கொடுத்துருங்க எங்க அத்தாக்கு எவ்வளவு கொடுத்துருங்க எங்க அம்மாக்கு எவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வசிய செய்யறது கடமை குத்திவ ஃபரல் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் முதல்ல ஆனா பின்னாடி அல்லாஹ் வசியத்துடைய ஆயத்தை இறக்கிட்டான் எப்படி அதாவது வாரிசுரிமை சொத்து ஒருத்தர் மூத்தா போயிட்டா அவருடைய மகனுக்கு எவ்வளவு பங்கு மகளுக்கு எவ்வளவு பங்கு மனைவிக்கு எவ்வளவு பங்கு அத்தாமா எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான் எப்ப அல்லாவே நிர்ணயிச்சிட்டானோ இப்ப இவர் மேல உள்ள கடமை விழுந்துருச்சு இவர் மேல உள்ள கடமை விழுந்துருச்சு இவர் மேல கடமை கிடையாது அப்ப முதல்ல அல்லாஹ் சொல்றான் உங்க மேல கடமை வசிய செய்யணும் நீங்க அப்படின்றான் எப்ப ரப்பல் ஆலமீன் தீர்மானிச்சிட்டானோ இப்ப உங்க மேல கடமை தேவையில்லை அப்ப முதல்ல அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் சட்டத்தை என்ன பண்றான் மாத்துறான் அல்லாஹ் மாத்துறான் அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல காபத்துல்லா முன்னாய் தொழுது இருந்தாங்க அப்புறம் பைத்துல் முகத்தஸ் முன்னாய் தொழுது இருந்தாங்க அப்ப பைத்துல் முகத்தஸ் முன்னாய் 1.5 வருஷமா தொழுது இருக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணா ஆயத்தை இறக்கி மறுபடியும் காபத்துல்லா மாத்தனா அப்ப இப்படி சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துவான் அல்லாஹ்வும் செய்வான் சில சமயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க இதை எப்படி சொன்னாங்க கபர்களுக்கு ஜியாரத் செய்யக்கூடாது ஹராம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கபர்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு ஆம்பளைய பொம்பளை யாருமே போக கூட ஹராம் அப்படின்னாங்க ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க இன்னி நஹீத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் கபர்களை ஜியாரத் செய்வதை நான் தடுத்திருந்தேன் ஃபஸூருஹா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஜியாரத் செய்யுங்க ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத் ஏன்னா நீங்க அங்க போனா உங்க மௌத்துல ஞாபகம் வரும் அப்படிங்கறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்காங்க அப்புறம் அனுமதி கொடுக்கறாங்க அதே மாதிரி குர்பானி இறைச்சியே குர்பானி இறைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மூணு நாளைக்கு மேல சேமிச்சு வைக்க கூடாது, ஒன்னு சாப்பிட்டரணும் அல்ல சதகா பண்ணிரணும் அப்படின்னு தாங்க. அப்புறம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்க, பரவாயில்ல இப்படி உப்பு கண்டம் போட்டு சாப்பிடலாம், உப்பு கண்டம் போட்டு வச்சு சாப்பிடலாம். அந்த காலத்துல ஃபிரிட்ஜ் இல்ல இல்ல, உப்பு கண்டம் போட்டு இல்லன்னா பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு கறி சாப்பிட முடியுமா? முதல்ல மூணு நாளை தான் அனுமதிச்சு. அப்புறம் ரசூல் என்ன பண்ணாங்க, இல்ல இப்ப நீங்க சேமிச்சு வச்சு தாராளமா சாப்பிடு, எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க. அப்போ அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் சட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் மாத்துறது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாற்றப்பட்ட சட்டங்களுக்கு பிறகு நாசிக் மன்சூக் லைட்டா சொல்லிருக்கேன் இதை பத்தி, இதுதான் முத்தஷாபிங்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இப்போ இதுல என்ன பண்ணுவான், ரசூல சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போக வேண்டியதா? ஏன் அல்லாஹ் தெரியாதா, என் முதல்லயே ஒழுங்கா சட்டம் இறங்க வேண்டியதானே, அல்லாஹ் முதல்ல சட்டத்தை இறக்கிட்டு அப்புறம் மாத்துறான், ரசூல முதல்ல ஒன்று சொல்லிட்டு அப்புறம் மாத்துறாங்க, முதலே ஒழுங்கா சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்படி இந்த நாசிக் மன்சூக் விஷயத்துல யார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்றால், இப்தி அல் ஃபித்னா குழப்பம் பண்ணுவதற்காண்டே பண்றவன் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க. சரி ஹைர், இப்ப சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் குர்ஆன் இன்னல்லாஹு யுனஸ்ஸிலு மா யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. இன்னொரு வயசுல வந்து மாய் சத்தியக்கு பாதுகு பாதா, அல்லாஹ் எந்த மாதிரி வேதத்தை இறக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அந்த வேதத்தினுடைய சில வசனங்களை உண்மைப்படுத்தும். லா யு கத்திபு பாதுகு பாதா, சில ஆயத்தை பொய்யாக்காது. நீங்க குரான பாத்தீங்கன்னா என்ன, இந்த ஆயத்துல இப்படி சொல்றோம் அந்த ஆயத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், ரெண்டு ஒண்ணுக்கு முரணா இருக்குது, இந்த ஆயத்தை அந்த ஆயத்தை பொய்ப்பிக்குது அப்படின்னு எல்லாம் ஏதாவது இறக்கிருப்பானா? அப்படி அல்லாஹ் இறக்க மாட்டான். ரசூலா சொல்றாங்க, சில ஆயத்தை உண்மைப்படுத்தி வைக்கும், அல்ல இன்னும் தெளிவுபடுத்தும், இப்படிதான் இருக்குமே தவிர பொய்ப்பிக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய நேரான பாதையை எங்களுக்கு காட்டு. யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான், அந்த விளக்கம் ஏதாவது இருக்குதா இல்ல? அந்த விளக்கம் தஃப்ஸீர் இருக்குதா இல்ல? நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுக்கு நேரான பாதையை எங்களுக்கு காட்டு அப்படின்ட்டு அல்லாஹ். இந்த ஆயத்துக்கு இன்னொரு இடத்துல சூரத் ஆலி இம்ரான் இல்ல சூரத் நிசா நினைக்கிறேன், இன்னொரு இடத்துல ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துறான், சிராத்தல்லதீன உலாயிக்கல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் என்றால் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்கள் நல்லோர்கள். அப்ப நாம இந்த அர்த்தம் என்ன அர்த்தம், யாருக்கு அருள் புரிந்தா யா அல்லாஹ் உன்னுடைய அருளுக்கு பாத்தியதா நபிமார்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டு, சித்தியக்கங்கள் போன பாதையை எங்களுக்கு காட்டு, சுகதாக்கள் சென்ற நேரான பாதையை எங்களுக்கு காட்டு, சாலிகன் சென்ற பாதையை எங்களுக்கு காட்டு, அதான் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி தான் சொல்றாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒன்று ஒன்றை உண்மைப்படுத்தி வைக்கும் தெளிவுபடுத்தி வைக்குமே தவிர எப்படி இருக்காது, பொய்ப்பிக்காது. இது அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு இன்னொரு வசனங்கள் உள்ள உறவு. சரி, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கும் அல்லாஹ்வுடைய வசனம் ஒண்ணு இருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இன்னொன்னு இருக்குமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொய்ப்பிக்குமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாற்றமா சொல்லுமா? இருக்காது. ஏன், ரெண்டுமே வஹீல வந்ததுதான். பெருமானா ஸல்லல்லாஹு ஹதீஸ் இருக்குதே, அல்லாஹ் சொல்றான் உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய எந்த வார்த்தையுமே அவருடைய மனோ இச்சைப்படி பேசியது கிடையாது, அவங்க பேசுறது எல்லாமே என்னதுதான், வஹீதான். அவங்க பேசுறது எல்லாமே வஹி தான். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது ஒரு வஹி, பெருமானாருடைய ஹதீஸ் என்பது ஒரு வஹி. ஒரு வஹி இன்னொரு வஹிக்கு முரணா இருக்குமா? முரணா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. முரணம் மாறி தெரியுதுண்டா, நமக்கு விளங்கலன்னு அர்த்தம், நமக்கு விளங்கல. இதுதான் ஒரு மூமின் நிலைமை. இது என்ன, இது ஆயத்து இப்படி ரசூலுல்லாஹி எப்படி சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னா, ஒழுங்கா பாருப்பா, ஒழுங்கா பாரு, என்ன விளக்கம் பாரு, ஆயத்துக்கு என்ன விளக்கம் பாரு, நீ விளங்கினது இல்ல ஆயத்து, என்ன விளக்கம் பாரு, சஹாபாக்கள் என்ன சொல்லிருக்காங்க, ரசூல் என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணு, ஈஸியான சரியான அர்த்தம் புரியும் உனக்கு. அதை விட்டுட்டு என்னுடைய குறுகிய மூளையை வச்சுக்கிட்டு ஆயத்தை பாக்குறேன், ஆயத்துக்கு இதான் அர்த்தம், உடனே ரசூலோட அதிசை பாக்குறேன், நுனிப்புல் மேஞ்ச மாதிரி முரண தெரியுது. பாத்தீங்களா இந்த அதிசை ரசூலோட ஆயத்துக்கு எதிராக இருக்குது. அருணா அந்த அதிசை தூக்கி போடுங்க. நௌது பில்லா. இப்படித்தான் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் எங்கிருந்து உருவாராங்க? ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் நரகத்துக்கு போற அளவுக்கு வழிகட்டு போறாங்க இந்த நிலையினாலதான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை வைத்தே பல பேருக்கு நேர் வழி கொடுப்போம், இந்த குர்ஆனை வைத்தே வழி கெடுப்போம். இன்னைக்கு உதாரணம் சூனிய விஷயத்துல எடுத்துங்க. பட்டவர்த்தனமா ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சஹியான ஹதீஸ், புகாரில இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஏன்னா மத்த ஹதீஸ்லாம் அது லைஃப் ஹீப்ரிஸ் தள்ளி விட்டுலாம், இங்க தள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அவருடைய அறிவுக்கு புரிந்தலங்கிறதுக்காக வேண்டி, அவருக்கு அறவரையா விளங்கிச்சுங்கிறதுக்காக வேண்டி, முழுமையா புரியலங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஓரமாத்திக்கு வை. ஓபனா சொல்றாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சூனியத்தை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தப்பான ஹதீஸ் ஓரமாத்திக்கு வை, குர்ஆனுக்கு முரணா இருக்குது. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். எப்படி வந்து ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு வஹி இன்னொரு வஹிக்கு முரணா இருக்கும்? என்னுடைய சிற்றறிவுக்கு இளங்கலங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட நிலையை எடுப்பது சகோதரர்களே, இதுதான் கடைசியில் குஃபர்ல கொண்டு போய் சேர்த்துறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த அகல குரான் சொல்லக்கூடிய குரான் மட்டுமே போதும், ஹதீஸ் எல்லாம் பொய், ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்காதீங்க என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து உருவானார்கள்? இவர்களிடத்திலிருந்து உருவானவர்கள் தான். இவங்களுடைய பேச்சைய கேட்டு கேட்டு கேட்டு, என்னடா இது, போன வருஷம் பலகீனண்டாரு, இந்த வருஷம் பலங்கிறாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி பலண்டாரு, இப்ப பலகீனங்கிறாரு, பலகீனமான ஹதீஸ் இப்படி பலமா மாறிச்சு, பலமா போ ஹதீஸே வேணாம் போ. நடந்த சம்பவம் சொல்ற சகோதர, ஒரு 15-20 வருஷம் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் வாப்பா, எனக்கு என்னோட வயசு மூத்தவர், என்ன வாப்பன்னு பேசுவார் அவரு, நீ கொஞ்சம் வாப்பா, ஏன்னா அவன் வந்து அரபில விளையாடுவான் அவர் சொல்றாரு, அரபில விளையாடுவான், நான் மாட்டிப்பேன், கொஞ்சம் நீ பக்கத்துல இருந்தா எனக்கு அந்த அவன் ஏதாவது விளையாடுனாலும் கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் வா அப்படிங்கிறாரு. அப்போ நான் போறேன், நான் வேடிக்கை பக்கத்துக்காண்டி போறேன். அந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டவர் எத்தனை பேர்னா, இவர் தரப்புல 30 பேர், அவர் தரப்புல 30 பேர், 50 பேரோ, ரெண்டு பேர் அக்ரிமெண்ட், உன் தரப்புல எத்தனை பேரோ அத்தனை பேர் என் பேர் தரப்பு வரலாம், ரெண்டு தரப்பு வந்துட்டாங்க, உட்காந்தாச்சு, விவாதம் நடக்குது. 4 நாள் விவாதம் நடந்துச்சு. எத்தனை நாளுங்க? 4 நாள். நடுவரா இருந்தவர் யார் தெரியுமா? அதான் உங்களுக்கு இந்த பகிரங்க விவாதம் அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சுட்டு இன்னைக்கு கேலி கூத்தாகி விளையாடுறாங்க பாருங்க, அதையும் ஒரு பைத்தியகரத்தனமான கூட்டம் நம்புது பாருங்க, அது எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்துங்க. நான் ஏதோ குட்டா குளுட்டாம் போக்கல, பொத்தாம் பதில் யாருமே சேர வாரி வீசுதுக்கான்னு சொல்லல, எந்த மாதிரி தீய விளைவுகள் ஏற்படுத்து ஆதாரப்பூர்வமான உதாரண சம்பவங்களை சொல்றேன், ரெண்டு சம்பவம் சொல்றேன். இது ஒரு சம்பவம் முதல்ல. அது உட்கார்ந்துருவர் யாருன்னா, நடுவரா இருக்கிறவரு, இன்னைக்கு இந்த அகல குரான்களை ஹதீஸ் மட்டுமே போதும், குரானை வேணான்னு சொல்றான் பாருங்க. இவனுக்கு எல்லாம் அப்பன் ஒத்தன், அவன் பேர் மட்டும் சொல்றான் ஹசன் குத்தூஸ் ஒத்தன், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், 4 மாவடி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவன். ஒரு 70 வயசு கிழமை காஃபிரா போயிட்டான், கடைசியாவ காஃபிராவே போயிட்டான். அந்த கிழமை உட்கார்ந்துருக்கான் நடுவரா. இவங்க ரெண்டு பேரும் 4 நாள் விவாதம் நடக்குது ஒரு ஹதீஸ வச்சுக்கிட்டு, இதுக்கு அது அர்த்தம் இப்படியா, இதுக்கு அர்த்தம் இப்படியா, இதுக்கு அரபி அர்த்தம். நான் முதல் நாளே பிடிச்சிட்டு வந்துட்டேன், போடா அடிச்சு சாவரான்னு சொல்லி வெறுத்து போய் வந்துட்டேன். 4வது நாள் போறேன், என்ன தீர்ப்பு சொல்றாரு பாக்கலாம், நாட்டாம தீர்ப்பு சொல்ல போறாருல, என்ன தீர்ப்பு சொல்றாரு சொல்லி பார்க்க போறேன். முதல் ரெண்டு நாள் இல்ல, 4வது நாள் போறேன். முதல் நாள் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அதே டாபிக் நடந்துட்டு இருக்குது. முதல் நாள் ஆரம்பிச்சு அதே டாபிக், அட பாவிகளை இதே கேக்குறானுங்க பாருங்க, இவங்க என் பைத்தியம் ஆயிட வேண்டாம் கேக்குறவன். சரி கேட்டு முடிச்சிட்டு கடைசியா இவர் சொல்றாரு, இந்த கிழமை, இந்த 4 மாவடி கிழமை, 4 மாவடிங்கிறது ஊரு, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊரு. அந்த கிழவன் சொல்றாரு, ரெண்டு பேரும் 4 நாளா பேசுனீங்க, நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு தான், உனக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லலப்பா, எனக்கு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. சரி பேசு 10 நிமிஷம். 10 நிமிஷம் அழகா பேசணும். அந்த என்ன சொன்னா, இந்த பாருங்க இவரு ஒரு பெரிய அறிஞர், இவரு ஒரு பெரிய, யாரா மறுக்கட்டும் இப்ப நடக்கலன்னு சொல்லி, இது வீடியோ கீடியெல்லாம் இருந்த, நான் இருந்த அந்த சபையில, நான் இருந்தனால நேரடி 10 நாள் சொல்றேன். இவரு ஒரு பெரிய அறிஞர், இவரும் பெரிய அறிஞர், ரெண்டு பேரும் ஒரு ஹதீஸ வச்சுக்கிட்டு 4 நாளா சண்டை போடுறாங்க. அவங்களால ஒரு கருத்துக்கு வர முடிஞ்சதா, ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சதா? வர முடியல. கியாமத்தினால வர முடியாது அவர் சொல்றாரு, கியாமத்தினால் வரைக்கும் அவங்களால முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் இவர்களை பிரிப்பதே ஹதீஸ்கள் தான். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஹதீஸே வேணாம், குரான் மட்டுமே போதும்ன்றோம். அன்னைக்கு ஆரம்பிச்சு வந்த அந்த 19 குரூப் அதுக்கு முன்னாடி இந்த சைத்தான் காம்பரங்க இந்த நாலுமாவடி கிழமை இவன் தான் முதல்ல அந்த விதையை ஆரம்பிச்சா விஷ விதையை போட்டு வச்சான். இன்னைக்கு இந்த அகல குரான்ங்கிற குரூப்பு 19 குரூப்பு குரான் மட்டுமே போதும் ஹதீஸ் வேணாங்கிற குரூப்பு மக்களை காஃபிர்களாக்கி வழிகெடுத்து சில மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் ஜாலியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அவனுடைய மார்க்கம் என்ன தெரியுமா, இந்த 19 குரூப் மார்க்கம் 40 வயசு வரைக்கும் எல்லாம் பண்ணலாம், 40 வயசு வரைக்கும் எல்லாம் பண்ணலாம், ஜினா பண்ணு சாராயம் குடி எல்லாரு. 40 வயசுக்கு மேலதான் உனக்கு மெச்சூரிட்டியே வருது, 40 வயசுல தான் ஞானோதயம் வரும், போதருக்கு புத்தி மரத்துல போதி மரத்துல புத்தருக்கு வந்த மாதிரி உனக்கு ஞானோதயம் வந்த பிறகு அப்புறம் நல்லா இருந்தா போதும். இது அவங்களுடைய கொள்கை. இதை பாக்குறவன் என்ன பண்ணா, சரியா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது. அல்லாஹ் பத்தி ஆகிறத பத்தி கவலை இல்லாதவன், மனோ இச்சையை சைத்தானை பின்பற்றக்கூடியவன் சரியாதுன்னு போறான். இந்த கூட்டத்தை உருவாக்கியதே இவர்கள் தான். அப்ப இவங்களுடைய வாத பிரிவார் எங்க கொண்டு விட்டு விடுச்சு பாத்தீங்களா, இவங்களுடைய பகிரங்கவாதம் எங்க கொண்டு விட்டு வச்சு பாத்தீங்களா. இது ஒண்ணு. இன்னொரு இதுக்கு முன்னாடி நடந்தது ஒண்ணு, அது மதுரையில் நடக்குது, அதுக்கு நான் போய் கலந்துகிட்டேன். அப்ப நான் மரசால ஓதிக்கிட்டு இருக்கிறேன், எங்க மரசா நான் ஓதுன மரசால லீவே தரமாட்டாங்க, பொய் சொல்லி வாங்கிட்டு போனேன். இவரோட ஒருத்தர் மூத்தாக்கி பொய் சொல்லி வாங்கிட்டு போனேன். ஏன்னா ரெண்டு பெரிய அறிஞர்கள் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு சவால் விடுற இந்த சவால் மன்னரும் அந்த தரப்புல பாத்தீங்கன்னா நெல்லை ஜெபமணின்னு ஒரு கிருக்கேன், ஒரு பாதிரி கிறிஸ்தவ பாதிரி, ரெண்டு பேருக்கு விவாதம் நடக்குது எங்க மதுரையில். 4 விவாதம். பந்தய பொருள் என்ன தெரியுமா, நான் ஜெயிச்சுட்டா 1 லட்சம் ரூபா தரணும், நீ ஜெயிச்சா நான் 1 லட்சம் ரூபா தருவேன், 10 கோடி ரூபா தருவேன், இன்னைக்கு 50 லட்சம் அன்னைக்கு என்னதுமா 50 லட்சம்லாம் இல்ல. பந்தய பொருள் ஈமான், நீ சொன்னா நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன், நீ சொன்ன சரியா இருந்தா நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன், நான் சொல்றது சரியா இருந்தா நீ முஸ்லீமா மாறிடணும். அப்ப ஈமான பந்தய பொருளா வச்சு அந்த விவாதம் நடந்துச்சு. 4 பெரிய ஜெகஜோதியான ஏற்பாடு, கூட்டம் ஹேஹோன் கூட்டம், நாங்களாம் போயிருக்கிறோம் அது பாக்குறதுக்கு. 4 விவாதம், நடுவர் யார் தெரியுமா, ஒரு பக்கம் கிறிஸ்டின், ஒரு பக்கம் முஸ்லீம், முஸ்லீமுடைய பெரிய மகா அறிஞர், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவருடைய மகா அறிஞர். நம்ம மகா அறிஞர் இருக்கிறாரு, பூந்து விளையாடுறாரு, நல்ல பிரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு, பைபிளை பத்தி நல்ல பிரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு, புடிச்சு வாங்க வாங்குறாரு. அவன் பார்த்தா ஒரு கட்டத்துல கர்த்தரே எம்மை காற்றும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய அந்த குருத்துவா கல்லூரியில உள்ள இளைஞர்களை பூரா கூட்டு வந்து 2 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்றான், உட்காந்து அவன் டைம்ல உட்காந்து கர்த்தரே இவரை மன்னியும், கர்த்தர் இவரை காப்பாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவருடைய டைம்ல இவர் பூந்து விளையாடுறாரு. அங்க பார்த்தா அங்க பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கும் ஒரு 6 கிளாஸ் பையனுக்கும் மல்யுத்தம் நடந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. நடுவர் யார் தெரியுமா, கிறிஸ்தவருக்கு முஸ்லீம் நடுவுல ஒரு தீக்காக்காரரு, ஒரு தீக்காக்காரரு அவர் நடுவரா இருந்து எங்களுக்கு என்ன தீர்ப்பு என்ன சொல்ல போறோம் பாத்துருவோமே, என்ன தீர்ப்பு வருது பாத்துருவோமே. நாங்க அங்கே என்ன பண்ண, முதல் நாள் புறம் நடந்துட்டு போர் அடிச்சு நாங்க கொடைக்கானல் போயிட்டோம், மதுரைக்கு போய் கொடைக்கானல் போயிட்டு திருப்ப கடைசி நாள் வர்றோம். வந்தா விவாதம் நடந்துட்டு இருக்குது, நடந்தா தீர்ப்பு சொல்றாரு, தீர்ப்பு கேட்கனுக்கு தானே வர்றோம். தீர்ப்பு என்ன சொல்றாரு, 2 மாபெரும் அறிஞர்கள் 4 விவாதம் பண்ணாங்க, இவர்களுடைய விவாதத்தை நான் 1 தீர்ப்பு எழுத முடியாது, எனக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு நேரம் வேணும், டைம் வேணும், அதனால தீர்ப்பை சோன்சோ டேட்ல ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்ல பெரியார் திருடலில் நடைபெறும், எங்க பெரியார் திட சென்னை பெரியார் திடல்ல அந்த தீர்ப்பை நான் சொல்லுவேன் அப்படின்னு சபை அட்ஜாயின் அப்படின்னு போயிட்டாரு, சபை ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்பா பெரிய இஸ்லாத்துக்கு இந்தியாவில் வளர்ச்சி ஏற்பட போகுது, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் பூரா முஸ்லீமா மாற போறோம், வாங்க பெரிய தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு உடனே கூட்டம் கூட்டமா படையெடுத்து படையெடுத்து வந்தாங்க தமிழ்நாடு பூரா இருந்து எங்க பெரியார் திடலுக்கு. இதெல்லாம் எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, யாராவது கேள்விப்பட்டு பாதம் இருக்கீங்களா, எல்லாம் இளைஞர்களா இருக்கு தெரிய வாய்ப்பு. நான் ஒரு 20 வருஷம் 20 வருஷம் கூட இல்ல, அதோட கூட இருக்கும் நினைக்கிறேன், 25 வருஷம் நடந்தது 1986-87 நினைக்கிறேன், 86 எத்தனை வருஷம் ஆசிப்போம், 25 வருஷம் மேல ஆயிடுச்சு, 25 வருஷம் மேல நடந்தது பெரியார் திட்டம் நடக்குது. அவர் நல்லா தீக்காக்கிற பட்டாரு, அவர் சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு, அவர் சேஃப்டியான இடம் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொன்னாரு. இவர் சொன்னதுல இதே இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், யாரு இந்த பாதிரியார் சொன்னதுல இதெல்லாம் அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது, இவர் சொன்னதுல இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், யார் சொன்னதுல இஸ்லாம் சொன்னதுல, அதனால தான் நாங்க சொல்றோம் மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஓய்த்து விட்டு சுயமரியாதை இயக்கத்தில் எல்லாரும் சேருங்க, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டின்ட்டான். நடந்துச்சுங்க சொல்லுங்க. அதாவது விவாதம், பகிரங்க விவாதம் எந்த மாதிரி நிலையை ஏற்படுத்துது, எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நேரில் பார்த்து, மத்த பகிரங்கம் நேரில் பார்க்கல, அப்புறம் நடந்த விவாதம் வீடியோல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், அதான் பார்த்தேன். இது ரெண்டும் நான் நேரடியா பார்த்தது, நேரடியா போய் கலந்துகிட்டது. எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எதை தெளிவாக சொன்னானோ அதன் மூலமாக உங்களுடைய தக்குவாய் அதிகரித்து முயற்சி பண்ணுங்க. உங்க இறைச்சத்தை அதிகமாகுமான்னு பாருங்க. இதனால நம்ம தக்குவா கிடைக்குமா, நமக்கு இறைச்சி அதிகமாகுமா? அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டு குழப்பி, தேவையில்லாத தன்னுடைய வாதத்திறமை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய வாதத்தை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறேன் பகிரங்க வாதம் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை குழப்புறது இபத்தியகால் ஃபித்னா. ஒன்று குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், அல்லது இபத்தியகால் தவிலிகி எங்களுக்கும் அறிவு இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அனுச்சிவார்கள் சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதே மாதிரி இந்த ஆயத்துகள் குளறுபடியா வச்சு விளையாடுறதுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப திறமையானவங்க. நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் புக் வெளியிடுவாங்க, என்ன புக்குன்னு சொன்னா ஃபுல்லா குரான் ஆயத்தா இருக்கும். அதுல சரி பாத்துறீங்களா, குரான் ஆயத்து. நீங்க அங்கே எங்கே போறீங்க, ஆட்டை கடிச்சு மனுஷன கடிச்ச கதையா? ஒரு தடவை நம்ம மக்காவில தொழு வைக்க நிக்கிற முசல்ல நிக்கிறேன், இங்க மெம்பர் மேல உருதுல ஒரு புக், எவ்வளவு பெரிய புக்கு இங்க மெம்பர் மேல இருக்குது. என்னடா இது, தொழு வச்சு முடிச்ச பிறகு என்ன புக் அது, வித்தியாசமா இருக்குது. எடுத்து பார்த்தா பைபிளுடைய உருது டிரான்ஸ்லேஷன், எங்க வந்திருக்குது, மெஹராபுக்கு வந்துருச்சு. என்னடான்னு எடுத்து பார்த்தா நம்ம ஆளுங்க சில பேர் இருக்காங்க, யார் கோச்சு கூட உண்மையை சொல்றதுக்கான்னு சொல்றேன், சில பேர் இருக்கிறாங்க உருது அப்படிங்குவாங்க, ஆனா உருது படிக்க தெரியாது அவனுக்கு. ஹசரத் உருதுமே பயன் கூற ஹசரத் யாசத்து உருதுமே போல்தானே பராபர் பா போலங்கப்பா உருது படனா தாக்க ஏத்துமாரா ஓவ ஆர்டர் பண்ணானே. ஏன்னா மக்காபல்ல முதல்ல ஒரு நிர்வாகி ஒருத்தர் இருந்தாரு, அவர் அப்படிதான் ரொம்ப உருது மேல ரொம்ப பற்றுள்ளவர். ஹசரத் ஹதீசாசா உருது மெல்லிக்கோட் ஆளு ஹசரத், நான் மக்காபல்ல வந்து பூசல, ஹதீசாசா உருது மெல்லிக்கோட் ஆளு ஹசரத். பைசாமி உருது மேல் லிக்தா படனே வாழ கோனு, நான் எழுதி போடுறேன் முதல்ல உங்களுக்கு படி தெரியுமா, அது எழுதி போட உருதுல எழுதி போடுறேன் உங்களுக்கு படிக்க தெரியுமா, உருத படிக்க கத்துக்குங்க அப்புறம் எழுதி போட தப்பு கிடையாது. அதனால உருதுல பற்று இருப்பதோ உருது மேல பாசம் இருக்க தப்பு கிடையாது, அந்த உருத படிக்க தெரியணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வெளியில என்ன பண்றான், உருதுல உள்ள தர்ஜிமாவை கொண்டு கொடுத்த ஒன்று பைபிள கொடுத்த உடனே நம்ம உருதுன்னு பார்த்து கண்ணில் வச்சுட்டு மெஹராப் கொண்டு வச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி ஒரு முறை இங்கேயே ஒரு தமிழ் புக்கு பார்த்தா அதுல ஃபுல்லா குரான் ஆயத்து. எந்த மாதிரி ஆயத்து பார்த்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லா சொன்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லா உயர்வா சொன்னது, அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய ரூஹுன்னு அல்லா சொன்னது, என்னுடைய வார்த்தைன்னு அல்லா சொன்னது, என்னுடைய உயிர்னு அல்லா சொன்னது. இந்த மாதிரி ஆயத்துக்களை பூரா போட்டு பாத்தீங்களா முஸ்லீம்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாவே ரூஹுங்கிறான், அந்த ஈசாவை நம்ம வணங்க வேண்டாமா, அந்த ஈசாவை நம்ம ஏத்துக்க வேண்டாமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி அல்லா எங்கேயாவது ரூஹுன்னு சொல்லியிருக்கிறானா, என்னுடைய வார்த்தை நல்லா சொல்லி, இப்படி வசனங்களை போட்டு குழப்ப மண்டல கிறிஸ்தவர் ரொம்ப திறமையானவங்க. அதைத்தான் அதற்கு இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நசாராக்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் எந்த மாதிரி ஆயத்து, இன்ன ஈசா ரூஹுல்லாஹ், நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹு, கலிமத்துஹு அல்காஹா, அல்லாஹ் தான் அந்த உயிரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இலா மரியம் மரியமலத்தில் போட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை புற எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, அல்லாவே சொல்றான் ரூஹுன்னு சொல்லி. ஆனா அதே ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ரூஹு தான், நான் தான் ஊதுன மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய்த்துல, அதுக்காக வேண்டி அவர் என்னுடைய மகன் கிடையாது, இன் ஹுவ இல்லா அபுதுன் அன் ஆமனா அலைஹி, அவர் ஆயிரம் தான் இருந்தால் என்னுடைய ரூஹா இருக்கட்டும், நான் அவரை ஊதி இருக்கட்டும், என்னுடைய வார்த்தையாக இருக்கட்டும், நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயித்துல ஊதுனே, அதுக்காக வேண்டி அவர் என்னுடைய மகனாக முடியாது, அவர் என்னுடைய அடியார் தான். இதை மறைச்சிருவான் அல்லாஹ், அந்த ரப்பு தான் சொல்றான் அவர் என்ன அடியார் தான் அப்படிங்கிறான், அதை மறைச்சிருவான். எதை மட்டும் சொல்லுவான், அல்லாவே ரூஹுன்னு சொல்றான், அல்லாட உயிர் சொல்றான். அப்ப உயிர்னா அல்லாஹ் வணங்குறான், ஈசாலத்துல அல்லாஹ் வணங்குற மாதிரி ஈசாலத்துல வணங்குமா இல்லையா என்று கிறிஸ்தவர்களும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்ன மசலா ஈசா இந்த அல்லாஹிக்க மசலா ஆதம், அல்லாவிடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி தான். என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தாய் இல்லாம தகப்பன் இல்லாம படைச்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்த தாய் இல்லாம ஒரு ஆணை மட்டும் வச்சு படைச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த தகப்பன் இல்லாம ஒரு தாயை மட்டும் வச்சு படைச்சான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்த தாய் இல்லாம தகப்பன் இல்லாம படைச்சாங்கிறதுக்காண்டி அவரை வணங்கணும்டா, முதல்ல யார வணங்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த வணங்கணும் பாணி, அவரை தாய் இல்லாம தகப்பன் இல்லாமல படைச்சேன். ரப்புல் ஆலமீன் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் அதன் அந்த அசனங்கள்லாம் விட்டுட்டு, அந்த ஆயத்துக்கெல்லாம் விட்டுட்டு இவர்கள் சாதகமான ஆயத்துக்களை எடுத்து குழப்போதிலே இவர்களும் ரொம்ப திறமையானவர் கிறிஸ்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதுனாங்க ஒரு முறை, எந்த ஆயத்து சொல்லிட்டு பாருங்க, சூரத் ஆல இம்ரானுடைய ஏழாவது ஆயத்து, உள்ளதி அணுதல் அலைக்கல் கிதாப் அவன் தான் வேதத்தை இறக்கி வச்சான். அந்த வேதத்துல தெளிவான வசனங்கள் இருக்குது, சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் இருக்குன்னு சொன்னா பாருங்க. இந்த ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதா ரஐத்து முல்லதி யுஜாதிலூன ஃபீஹி, இந்த மாதிரி அல்லாஹ்வால் முத்தஷாபியத்தான ஆயத்து என்று சொல்லப்பட்ட விஷயங்களிலே யார் விவாதம் செய்கிறார்களோ, அல்லாஹ் கை இருக்குதா கால் இருக்குதா உருவம் இருக்குதான்னு யார் விவாதம் பண்றானோ, அல்லது அல்லாஹ்வுடைய இந்த அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் அதுக்கு இந்த அர்த்தம் சொல்லி விவாதம் பண்ணுகிறார்களோ, இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் ஃபஹுமுல்லாஹு அனல்லா ஃபஹுமுல்லதீன அனல்லா, இவர்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகட்டவர்கள். ஃபஹதருஹும், அவர்களுடைய விஷயத்தில் உஷாரா இருந்துக்குங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவருடைய விஷயங்களே எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. சகோதரர்களே, இந்த இந்த வசனம் இந்த மாதிரி வசனங்களை வச்சுதான் வழிகட்ட கூட்டங்கள்ல முதல் கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல ஹார்ஜியாக்கள் ஒரு கூட்டம் உருவானா, ஹார்ஜியாக்கள். இந்த ஹார்ஜியாக்கள் எங்கிருந்து உருவாங்கன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்துல கிடைச்ச கனிமத்து பொருளை சஹாபாக்கள் முத்தில பங்கு வச்சிருக்காங்க, கனிமத்து பொருளை பங்கு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் துல் ஹுவைசிரா ஒருத்தன் பேரு முனாஃபிக், அவன் துல் ஹுவைசிரா, இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இவன் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன், அவன் என்ன பண்றான், ரசூலாட்ட வந்து யாதில் இன்ன கலா தாதில் அப்படிங்கிறான். யார பார்த்து நரசிலாத பார்த்து சொல்றான், அல்லாஹ் ரசூலே நியாயமா நடங்க, நீங்க நியாயமா நடக்கல, உணைநித்தத்தில் வந்து பங்கு வைக்கிறது செல்வத்தை பார்த்துட்டு சொன்னா நீங்க நியாயமா பங்கு வைங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க, நீங்க நியாயமா பங்கு வைக்கல அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த வார்த்தை சொன்ன ரசூலுல்லாஹ் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குங்க. உலகத்திலே நியாயம் என்றால் நீதம் என்றால் என்னவென்று உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், நியாயத்துடைய அரிச்சுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களை பார்த்து ஒரு அயோக்கியம், நீங்க நீதமா நடங்க, நீங்க நீதமா நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்லாம் சிவந்துருது, சிவந்து சொல்றாங்க, ஃபலாஹதில் நான் நீதமா நடக்கலையா, ஃப இன்லம் ஆதில் உமையாதில், ஏம்பா இந்த உலகத்துல நான் நீதமா நடக்கலடா, வேற யாருப்பா நீதமா நடப்பா, அஸ்ல துடிக்கறாங்க, நான் நீதமா நடக்கல யாருப்பா நீதமா நடப்பாங்க அப்படிங்கற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்துட்டு உமர் ரலி சொன்னாங்க, யாரை சொல்ல ஏதன் யாவதரி புனுகா, யாரை பெர்மிஷன் கொடுங்க, இப்போ நான் உயரத்தை குறைச்சிட்டு வந்துறேன், சொல்லுங்க இது பெரிய பெருமையா சொல்லுவான், ரசூலுல்லாஹ் ஃபித்னா பண்ணிட்டு பின்னாடி எப்படி சொல்லுவான், இப்படி சொல்றவங்க ரசூலுல்லாஹ் பத்தி அவர் அப்படி இல்லங்க இப்படி இல்லங்க ஒழுங்கா நியாயம் நடக்கலங்கன்னுவா, இது என்ன பின்னாடி வச்சு சொல்ற, நீ முன்னாடி சொன்னங்க அவர் எதிரே சொல்லிட்டு விட்டேங்க அப்படி, இது பெரிய திறமையா காட்டுவான். உமர் பார்த்தா யார சொல்லதான் இவன் சும்மா விடக்கூடாது, குழப்பம் பண்றவன் யாரா, யார சொல்லதான் ஏதன்லி அதிரிப்பு உனக்கா பெர்மிஷன் கொடுங்க, அவனோட ஹைட்ட குறைக்கிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பதான் தா யா உமர் விட்டுற அவன, இவன் இதோட போக மாட்டான், இவனிடத்திலிருந்து ஒரு பெரிய வழிவிட்ட கூட்டம் உருவாகும், இவனிடத்திலிருந்து ஒரு வழிகட்ட கூட்டம் உருவாகும். அந்த கூட்டத்திற்கு என்ன அடையாளம் பாருங்க, இவன் நம்முடைய இனத்திலிருந்து வெளியேறி விடுவான். பின்னாடி வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்கு சொன்னா, இவனை பின்பற்றக்கூடிய கூட்டம் வரும் பின்னாடி, அந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, கௌமுன் சலாத்தஹு, அவனுடைய தொழுகையை பார்த்தால் உங்களுடைய தொழுகையை நீங்க ரொம்ப மட்டமா நினைப்பீங்க. என்ன அர்த்தம், உங்களோட அற்புதமா தொழுவாங்க, அவனுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகை மட்டமா நினைப்பீங்க, நம்மளா என்ன தொழுவோம், அவர் எப்படி தொழுறா தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அவன் ஓதுற குரான பாத்தீங்கன்னா உங்களுடைய குரான ரொம்ப மட்டமா நினைப்பீங்க, உங்களோட சூப்பரா குரான் ஓதுவான். எம் ருக்கூன மின தீனி கமா எம் ருக்கு சஹமோ மினல் மினர் ரம்யா, ஆனால் அப்படிப்பட்டவன் உங்களோட அதிகமா தொழுவான், உங்களோட அதிகமா குரான் ஓதுவான், உங்களோட அதிகமா இங்கேருந்து வாழ்க்கைக்கிலேயே காது கிளியே மார்க்கம் பேசுவான், குரான் ஹதீஸ் பேசுவான், ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு எப்படி வெளியேறி விடுவான் என்றால், வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெளியே போயிடுவான், ரொம்ப சீக்கிரம் காஃபிரா போயிடுவான். இப்ப இவனிடத்திலிருந்து அந்த கூட்டம் உருவாகும்டாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை சகோதரர்களே, இந்த துவைல் துல் ஹுவைசிரா, இந்த துல் ஹுவைசிரியாவிலிருந்து தான், இவனுடைய வம்சாவளியிலிருந்து தான் முதல் முதல் ஹார்ஜி ஆக்கள் சொல்ற கூட்டம் உருவானாங்க. இஸ்லாத்தினுடைய அவ்வளல் பிதா, முதல் பிதாத், முதல் வழிகட்ட கூட்டம் ஹார்ஜியாக்கள் கூட்டம் உருவானாங்க. அந்த ஹார்ஜியாக்கள் இருந்தா ஜஹ்மியா, கத்ரியா, மொஅ்தஸிலா, ஷியா, இவங்க எல்லாம் வந்தது அந்த ஹார்ஜியால் இருந்தா வழிகட்ட கூட்டங்கள். மொஅ்தஸிலான கூட்டம் எல்லாமே அறிவுபூர்வமாக பேசுவான், பிலாசபா, கிரேக்க பிலாசபா வச்சு பேசுவான், எல்லாமே அறிவுபூர்வமாக பேசுவான். கதரியா, இவன் கதரை பத்தி அதிகமா பேசுவான், கதரா தக்தீர், தக்தீரை பத்தி பேசி மக்களை குழப்புவான். இப்படி இருந்தா ஏன் இப்படி நடக்குது, இப்படி தான் ஏன் இப்படி நடக்குது, நம்ம பாவம் செய்யறோம்டா, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது யாரு, ஒத்த சாராயம் குடிக்கிறாங்க, அவனை குடிக்க வைக்கிறது யாருங்க, யாருங்க குடிக்க வைக்கிறா, அல்லாஹ். இதுல சந்தேகம் இருக்கா, வல் கத்ர் கைரிய வ ஷரிய மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ் தான் நடக்குது நம்பிக்கிறோம். அப்ப நன்மை செஞ்சா அதுவும் அல்லாஹ் கொடுத்த நசீபு தான், பாவம் செஞ்சா அதுவும் அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான். அல்லாஹ்வே செய்ய வச்சுட்டு அல்லாஹ்வே எங்க தண்டனை கொடுக்கறான், இது யாருடைய கேள்வி, கத்ரியாக்குடைய கேள்வி. அதனால்தான் ரசூலா சொன்னாங்க, கதரை பத்தி அதிகமா பேசாதீங்க, தக்தீரை பத்தி அதிகமா விவாதிக்காதீங்க, அது எங்க கொண்டு போய் விட்டுருவாங்களே, குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, எச்சரிச்சாங்க. அந்த கத்ரியாங்கிற கூட்டம் இவன் கதரை பத்தியே பேசுவான், தக்தீரை பத்தியே பேசுவான், விதியை பத்தியே பேசுவான். அந்த ஒரு கூட்டம் வந்துச்சு, ஜஹ்மியான ஒரு கூட்டம் வந்துச்சு, மொஅ்தஸிலான வந்துச்சு. அதனுடைய வழி வழியா வந்ததுதான் இந்த ஷியாக்கள், பரேலவியாக்கள், இவங்க எல்லாம் அது அப்படியே அதனுடைய பரிணாம வளர்ச்சி. சகோதரர்களே, இந்த மொஅ்தஸிலாவுடைய கொள்கை சமீப காலமாக நவீன உருவம் எடுத்திருக்குது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க பாருங்க, அவனுடைய தொழுகையை பார்த்தா உன் தொழுகை மட்டமா நினைப்பீங்க, அவன் குரான் ஓதுறத பார்த்தா உங்களுடைய குரான் மட்டமா நினைப்பீங்க, அவன் குரான் ஹஸ் பேசுறத பார்த்தா உங்களுடைய குரான் ஹஸ் மட்டமா நினைப்பீங்க, அந்த அளவுக்கு பேசுவான். ஆனா யம்ருக் மினத் தீன் கமா யம்ருக் ஸஹம் மின ரமியா, எப்படி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு வெளியேறிடுமோ அவ்வளவு சீக்கிரம் இஸ்லாத்தில் வெளியேறிடுவான். அப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் பிற்காலத்தில் வரும் அப்படிங்கிற விவரத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அதற்கு மருந்து சொல்றான் பாருங்க. அடுத்த ஆயத்தில் ரப்பனா, ரப்பனா, இதுக்கு ஒரே மருந்து என்ன, துவா. என்ன துவா, ரப்பனா லா துஸிய குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை குழப்பி விடாதே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை குழப்பி விடாதே, பாத இது ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி கொடுத்த பிறகு, எங்களுடைய நேர்வழி ஹிதாயத்து கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை குழப்பிடாதே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துல கோணலை ஏற்படுத்திடாத, வஹபுலனா மில்லதுன்க ரஹமத்தன், உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு ரஹமத்தை வழங்குவாயாக, இன்னக அன்தல் வஹாப், நீதான் வாரி வழங்கும் வஹாபாக இருக்கிறாய் என்ற துவாவை அதிகமா ஓதணும். என்ன நபிசல்லாஹு சொல்றாங்க, குலூபுல் இன்சான் பைன இஸ்பாஇ ரஹ்மான், இறை மனிதனுடைய உள்ளங்கள், குலூபுல் இன்சான் மனிதனுடைய உள்ளங்கள், பைன இஸ்பாஇ ரஹ்மான், ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன, யுக்கல்லிபுஹா கைஃப யஷா, அவன் எப்படி நாடுறானோ அப்படி திருப்பி விடுவான், எப்படி நாடுறானோ அப்படி திருப்பிடுவான். அதனாலதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான அக்ஸர துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலான துஆ என்னவா இருக்கும், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் மீதே நிலைநிறுத்த செய்வாயாக, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களை ஆட விட்டுறாத, ஓட விட்டுறாதையே, யாரோட உள்ள எப்படி மாறும், யாரை எப்படி அல்லாஹ் வழிகெடுப்பான்னு தெரியாது சகோதரர்களே. அதனால எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருக்கணும், யா அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீதே எங்களுக்கு நிலைநிறுத்த செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய பெரும்பாலான துஆக்கள் இது ஒரு துஆ, அல்லாஹும்மா அய்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னுடைய அழகான இபாதத்தை செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. என்ன சகோதரர்களே, எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தை எப்படி அல்லாஹ் மாத்துவான்னு தெரியாது, நம்ம உள்ளத்தை நம்முடைய கல்வை நம்முடைய நம்பிக்கையை இறுதி வரை அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, அவருடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மத்தி என்னுடைய உம்மத்து 73 ஃபிர்கா, 23 ஃபிர்காவால பிரியும், 73 ஃபிர்காக்களா பிரியும், 23 கூட்டமா பிரியும், ஆனால் இல்லா ஃபிர்கத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெற்ற கூட்டம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எந்த கூட்டம் கேட்டாங்க, மா கான அலா, மா கான அலா, மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவோர் மட்டும்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் அந்த மாதிரி வெற்றியாளர்கள் கூட நம்மளை சேர்த்து தருவானாக. இந்த மாதிரி குழப்பங்கள் ஃபித்னாக்கள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகிற தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொஞ்சம் உட்கார முடிச்சிடுறேன், கொஞ்சம் உட்காருங்க, இல்ல ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், எழுச்சி போறவங்க போயிடுங்க, அவசரமா இருக்கும் போயிடுங்க. பயானுக்கு இடையில எழுச்சிட்டு போனா எனக்கு பயான் ஓட மாட்டேங்குது. ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், எழுச்சி போற சீக்கிரம் போயிடுங்க, அவசர வேலை இருக்கிறவங்க. தொழுகையில் அல்ஹம்து சூராவுடன் துணை சூரா ஆயத்தில் குறிச்சி ஓதலாமா? தாராளம் ஓதலாம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, அதுல என்ன நீங்க தொழுகையில வித்தியாசமா என்னவோ ஒரு துவா ஓதுனீங்க அப்படின்றாரு. என்ன கேட்டேன், வித்தியாசம் ஏதோ ஒரு துவா ஓதுனீங்களே தொழுகையில அப்படின்றாரு. துவானா என்ன, குரான் உள்ள துவாவா தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா, சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், துவாக்கு கடைசியில் இது ஓதணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இது குரான் ஆயத்து, இது அது மூணு ஆயத்து, அது சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மூணு ஆயத்து. இந்த ஆயத்தை ஓதனா தொழுக கூடுமா? ஓதணும், தாராளமா ஓதலாம், தப்பு கிடையாது. இது குரான் ஆயத்து, அதுல ஆயத்துல குறிச்சி குரான் ஆயத்து, தாராளமா ஓதலாம், தப்பு கிடையாது. இன்னும் சில பேர் நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, எங்கேயாவது பீடிகை அல்ல அது குர்ஆனுடைய ஆயத்து. குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தை வேணாலும் தொழில் ஓதலாம், தப்பு கிடையாது. தராவி தொழுகையில் குர்ஆனை பார்த்து தொழ வைக்கலாமா? இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, சவுதியில் வந்து டிவி சவுதி சேனல் வருது பாருங்க, அதில் ஆடியன் தொழுகிற மக்கள் முஸ்லீம்களை காட்டிகிட்டே வரும்போது சில பேர் இப்படி தக்பீர் கட்டிட்டு குர்ஆன் வச்சு பார்த்துட்டே இருப்பான், இமாம் கரெக்டாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லி. இது இதை பார்த்து நம்மளுக்கு ஆசை, நம்மளும் ஓதுறான பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி ஓதுற தப்பு, அது யாரோ செய்யற தப்பு. அது நீங்க டிவியில் பார்த்து நம்மளும் செய்யலாம் நினைக்கலாமா? செய்யக்கூடாது. நேற்று ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு தராவி லேட் ஆயிடுது, வீட்டுக்கு போனா சவுதி சேனல் ஓடிக்கிட்டு இருக்குது, நான் அந்த சவுதி சேனல் பார்த்து டிவியை பார்த்து தக்பீர் ஏறலாமா? இப்படி நல்ல பேர் சில பேர் ஆசை, அழகா ஓதுறாரு தக்பீர் நின்றா என்ன அப்படின்னு சொல்லி, கரெக்டா ருக்குல போகும்போது கரண்ட் போகணும், சார் வரைக்கும் ருக்குல நிக்க வேண்டியதான் கரண்ட் வர வரைக்கும். ஒற்றைப்படை இரவு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா முன்னாடியே செலுத்திட்டீங்கன்னா வீட்டுல இந்த மாதிரி கேள்வி தராதிங்க, பார்த்துட்டாங்க சும்மா கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு. இது அதே இருக்காரு, இறந்தவருக்கு தயவு செஞ்சு கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி எழுதாதீங்க. இந்த கிண்டல் கேலி பேசுற இடம் இல்ல, இது மார்க்க சம்பந்தமான கேள்வியில கேள்வி பதில் சொல்றோம். நீங்க நம்ம கிண்டல் பண்றது கேள்வி பண்றது நீங்க அதுதான் உங்களுக்கு வரச்சிருக்குது. இந்த மாதிரி கேள்வி ஸ்கூட்டி சொல்லி கொடுங்க. இறந்தவருக்கு கபரில் வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான், ஆனால் நெருப்பில் எரிக்கப்பட்ட உடலுக்கு அல்லாஹ் எத்தகைய வேதனை கொடுப்பான்? விளக்கவும். நல்லா புரிஞ்சுங்க, கபருடைய அதாப் என்பது நெருக்கில இறக்கப்பட்டதில்ல, பிளைட்ல போறாரு, வெடிச்சு பிளைட் வெடிச்சு உடம்புலாம் சின்ன பின்னமா போயிடுது, கடல்ல விழுந்து உடம்பு மீன் தின்னுடுது, அப்ப அவங்களுக்கு எப்படி அதாபு? அதனால அதான் கபருடைய அதாப் என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்கு. உடலை தின்னுட்டா கூட ஏன் கபர்லயே வச்சா கூட உடல் அப்படியே இருக்கும், உடல் என்ன ஆயிடும், மனோடமனா மக்கி போயிடும். அதனால உடலுக்கு அல்ல, உயிருக்கு தான் அதாபு, உயிர் இருக்கத்தான் செய்யும் கேமத்து நாள் வரைக்கும். நான் துணி வியாபாரம் செய்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் பேங்கில் வேலை செய்கிறார்கள், அவர்கள் துணி கேட்கலாம் கொடுக்கலாமா? தப்பு கிடையாது. நீங்க துணி வியாபாரம் பண்றீங்க, பேங்க்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு பேங்க் தொழில் பண்றது நம்ம துணி வியாபாரம் பண்ணணும் சட்டம் இருந்தா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம துணி விற்கிறோம், காசு தராங்க, அந்த காசு ஹலாலான காசு, அது பேங்க் அவனுக்கு ஹராமான வந்ததாச்சு அப்படின்னா அவனுக்கு ஹராம வந்ததுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம ஹலாலான பொருளை கொடுத்து துணி கொடுத்து காசு வாங்குறோம், இது கொடுத்து தாராளமா. பைத்துல் முகதஸ் பள்ளி ஜின்களால் கட்டப்பட்டது, ஆமாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல ஜின்களால் கட்டப்பட்டது பைத்துல் முகதஸ். ஜின்களை வசியப்படுத்த முடியுமா? பள்ளிவாசலில் போகும் வழியில் படுத்திருந்தார்கள் ஜின்கள், நம்மை தூக்கி ஓரமாக போட்டு விடுகிறார்களே, இது உண்மையா? எத்தனை பேர் தூக்கி போட்டாங்களா? தூக்கி இது ஒரு கற்பனை சொல்லுவாங்க, பள்ளிவாசல படுத்தா ஜின்னு தூக்கி தூக்கி போட்டுருச்சு, இவர் உருண்டாங்க போய் படுத்திருப்பாரு, இல்லைன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும், நடக்க தெரியாது சில பேருக்கு, தூக்கத்தில் நடந்து அங்கே போய் படுத்திருப்பாரு, காலையில் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஜின்னு தான் தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தூக்கி போடா ஜின்னு, நீ ஜின்னோட மோசமான நம்மளுங்க இருக்கிறாங்க, ஜின்னெலாம் ரொம்ப நல்ல நல்ல படைப்புகள் அதெல்லாம். போட்டோ ஆல்பம் வீடியோ கவரேஜ் சம்பந்தப்பட்ட அக்சசரிஸ் ஆகியவற்றை விற்பனை கடைகள் வேலை செய்யலாமா? அதாவது இன்னைக்கு வீடியோவா இருக்கட்டும் ஆடியோவா இருக்கட்டும் அல்லது போட்டோஸா இருக்கட்டும், போட்டோங்கிறது அது நிறையான ஸ்டில், அது உருவப்படம், அது கூடாது, அது ஹராம. வீடியோங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு, அது வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி. அது மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவி. அதனால அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதோ, அது அந்த அக்சசரிஸ் கடையில் வேலை செய்யறதோ தப்பு கிடையாது. எப்படி பயன்படுத்துறாங்க தான் அது ஹராம ஹலாலான்னு தீர்மானிக்கப்படும். காபத்துள்ள வீடியோ வச்சிருக்காங்க, சுத்தி சுத்தி வீடியோ வச்சிருக்காங்க, நம்ம பாக்குறோம், உள்ளத்துல சந்தோஷமா இருக்குது, நம்ம பாக்குறதே அழகா இருக்குது. வீட்டுல காபத்துள்ள தொழுகை சேனல் போட்டாலே பிள்ளைங்களுக்கு மத்தியில் அந்த கிராத்த ஓதுறாங்க, வீட்டிலே ஒரு இஸ்லாமிய அட்மாஸ்பியர் வருது, அதுவும் வீடியோ தான். இதுல ஒரு சைத்தான் ஒரு டாக்டர், டாக்டர் பேர் என்ன, டாக்டர் பிரகாஷ் ராஜா, எவனோ ஒருத்தன் ஒரு வீடியோ எடுத்தான், அது வீடியோ தான். பொம்பளைங்களை பொறுத்த ஆபாச வீடியோ எடுத்தான், அது வீடியோ தான். அந்த எந்த வீடியோ எதுக்கு பயன்படுத்துறோங்க தீர்மானிக்கப்படும். நல்லதுக்கு பயன்படுத்துறோமா ஹராத்துக்கு பயன்படுத்துறோமான்னு சொல்லி. கத்தி இருக்குது, கத்தியை வச்சு பழத்தையும் அறியலாம் கழுத்தையும் அறியலாம். பழத்தை அறிஞ்சா ஹலாலு, கழுத்து அறிஞ்சா ஹராம். அதனால அந்த அக்சசரிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. காமனா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, நீங்க குற்றவாளி கிடையாது. இல்ல சம்பந்தப்பட்ட சில ஹராமான விஷயங்கள் மட்டும் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா ஹராம் கூடாது. நானும் சில நண்பர்களும் பேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் ஓபன் செய்து நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு தாவா செய்கிறோம். இஸ்லாத்தை பிடிக்காத சிலர் மார்க்கத்தை நபிசல்லாசம் அவர்கள் கொச்சையா பேசுகிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் சில கேள்விகள், நபிசல்லா அலுவலம் ஏன் 9 வயசு சிறுமியை திருமணம் செய்தார்கள், ஏன் 11 மனைவி அவர் திருமணம் செய்தார்கள், இதற்கு பதில்களை அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு வழங்கலாம், இதுக்கெல்லாம் நீண்ட விளக்கம் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பதில் பல முறை வெப்சைட்ல நெட்ல எல்லாத்துலயும் வந்திருக்குது, நீங்க சர்ச் பண்ணுங்க. நீங்க பேஸ்புக் மூலமா தாவா செய்ய நினைக்கிறவங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணி இந்த பதில் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பதில் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேள்வி பதில டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திருமணத்திற்கு முன்பு வருங்கால மனைவியிடம் SMS போன் செய்யலாமா? திருமணமே நடக்காத வரைக்கும் அது ஹராம். திருமணம் நடந்தாதான் உங்களுடைய மனைவி, இதுல வருங்கால மனைவி, உப்பி உப்பி கப்பி, அந்த உப்பியும் கிடையாது கப்பியும் கிடையாது, திருமணம் நடந்தாதான் அந்த பெண் உங்களுக்கு ஹலால். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு பாதி பொண்டாடி மாதிரி அப்படின்னா ஹராம் கூட. நிச்சயதார்த்தம் சரித்திரம் கிடையாது, நிச்சயதார்த்தம் சரித்திரம் கிடையாது. அப்ப நிச்சயதார்த்தம் எப்படி பாதி கல்யாணம் எடுத்துக்க முடியும்? அதனால வருங்கால மனைவி SMS அனுப்புறது, போன்ல பேசுறது எல்லாமே ஹராம் கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணிக்கணக்கு பேசுங்க, தப்பு இல்லை. இப்ப யாராவது பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? நீங்க கூறினீர்கள், முந்தைய பயானில் கண்ணிருந்தும் குருடனாக காதிருந்தும் சிவனாக எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினீர்கள். ஆனால் நம் ஆண் எழுப்பப்படும் பொழுது கண்கள் தெரியாது, பிறகு கண்கள் தெரியும் என்கிறார். அவர் இதை முன்னைய பயானில் கூறினார். அவர் சொன்னது இந்த அண்ணனை பத்தி தம்பியை பத்தியே திரும்ப திரும்ப கேட்காதீங்க. அவர் சொன்ன அவர் மார்க்கம் அவருக்கு, நான் சொன்னது இஸ்லாத்தை சொன்னேன் அவ்வளவுதான். அதெல்லாம் பதில் சொல்லிட முடியாது. அவரு கண்ணு தெரியாது புதுசா, அல்லாஹ் குரான்ல சொல்றா தெரியாத சொல்றான். எழுப்பப்படும் பொழுது நான் சொல்ல குரானுடைய வசனங்கள் விளக்கத்தை சொல்றேன். உபதேசத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்களுக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுதே குருடனாக எழுப்புவேன். அரபி வார்த்தைக்கு, இந்த அரபி ஆயத்துக்கு என்ன அர்த்தம் கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்க அவரை எழுப்புவோம் நாளில் ஆமா குருடனாக. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல இல்ல, எழுப்பும் போது கண்ணு தெரியாது, அப்புறம் கண்ணு தெரியும்டா, அது அவருக்கு தனியா வந்த வகையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்கள் பயானில் ஜிஹாதை பற்றி அருமையா சொன்னீர்கள், எனக்கு ஜிஹாதை பற்றி நன்கு விளக்கிவிட்டீர்கள். ஆனால் நான் ஜிஹாதுக்கு இப்போதே ஆயத்தமாகிவிட்டேன். இதை கேட்டே சிரிக்கிறீங்க. அடுத்த எனக்கு என் கூட நீங்க வாங்குங்கிறாரு. நான் மக்களை காப்பாற்ற வேண்டும், ISI இணைந்திருவோம். நான் சொல்றேன், ISI இணையறதுக்கு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஒரு காலம் வந்து ஹிலாபத்து உருவாயிடுச்சு, நாமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போய் ஹிஜ்ரத் செஞ்சுதான் ஆகணும்டா. இன்ஷா முதல்ல ஹிஜ்ரத் நானா இருப்பேன் இன்ஷா அல்லாஹ், துவா செய்யுங்க. அதற்கான சூழ்நிலையை கணியட்டும், காலங்கள் கணியட்டும். ISI எப்படி போறாங்க, என்ன போக்கில போறாங்க, என்ன நடத்துறாங்க, உண்மையிலே ஹிலாபத்தை உறுதிப்படுத்துறாங்களா இல்ல சும்மா ஆர்வ கோளால செய்யறாங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னா இப்போ சொல்றேன், எப்படி போறாங்கன்னு பாப்போம். அப்படியே சூழ்நிலை வந்து ஹிஜ்ரத் செஞ்சுதான் ஆகணும் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு இடம் வந்துருச்சு. ஒரு நாளை பல தர சொல்றது உங்கள்கிட்ட, ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் குரூப்னு குரூப் அழைது, இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும், ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும் சொல்லிட்டு இருக்கு. ஹிஜ்ரத் செய்யலாம், யார் ஏத்துக்கு நம்ம தயாரா இருக்கிறா? எந்த நாட்டுல விசா கொடுத்து வாங்க வாங்கன்றான்? இப்ப ISI கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்றாங்களா? பாப்ப பொறுத்து இருந்து பாப்போம், அவசரப்படாதீங்க. அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், அவங்க நாட்டு மக்களுடைய வளத்தை, அவங்க நாட்டு டிஃபென்ஸ், அந்த மக்களுடைய எக்கனாமிக்கல் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம், எப்படி இருக்கான் பாப்போம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா கண்டிப்பா புறட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த விளையாட்டு சொல்ல உண்மையா சீரியஸா சொல்றேன். அசர் தொழுகை விட்டு விட்டால் அதை அன்றே கதா செய்ய வேண்டுமா, இல்லை மறுநாள் அசரம் சேர்த்து கொள்ளலாம் என்று சில பேர் கூறுகிறார். சரியா, முதல்ல கதாவே செய்யக்கூடாதுங்க. தொழுகையை விட்டுட்டேன் கதாவாயிடுச்சு, இதுவே பெரிய பாவம். தொழுகை விடவே கிடையாது. அல்லாஹ் சொல்ல குரான்ல இன்ன சலாத்த காண தலல் மூமினின் கிதாப மௌக்குதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அதை இன்னைக்கு கலா செய்யலாமா நாளைக்கு கலா செய்யலாமா, எப்ப ஞாபகம் வருது வக்து வந்து உடனே தொழுதும், நாளைக்கு நாளை தான் தள்ளி போடக்கூடாது. நம் உறவினர்கள் நமக்கு அநீதி இழைத்தோம், நம் மீது அவதூறு பரப்பியும் மன்னிப்பும் கோராமல் சூழ்நிலையில் நாம் செய்தோம், மன்னிப்பும் சூழ்நிலையில் தான் செய்தோம், அது தவறில்லை, அது சரி என்று நியாயப்படுத்ததும் இருந்தால், அது நம் மனதை மிகவும் காயப்படுத்தி இருந்தால், அந்த உறவு முறைத்துக் கொள்ளவோ அது வேணதில் குறைத்துக் கொள்ளவோ மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இதுதான் ரசூலா சொல்றாங்க, சில்மன் கதாக்க, உங்களை யார் துண்டிக்கிறார்களோ அவர்களோடு இணைந்திருங்கள். வாஃபு அம்மன் தலமக்க, உங்களுக்கு யார் அநீதம் அளிக்கிறார்களோ அந்த அநீதத்தை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். வாஹசின் இலாமன் அசா இழைக்க, உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ நல்லதே செய்யுங்கள். நபிசுல்லா சொல்றாங்க, அப்படி செஞ்சா நீங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உன்னதமான முஸ்லீமா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதிலத் நான் தாங்கள் வட்டி எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை விளக்கினீர்கள், ஜசாக் அல்லா கைரன். கேள்வி என்னவென்றால், தமிழகத்தில் செய்யது ஷரியத் ஃபைனான்ஸ் எனும் நிறுவனம் உள்ளது, இங்கு முதலீடு செய்யலாமா? உங்கள் பார்வையில் நிறுவனம் கூட்டுருக்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஷரியத்னு பேர் வச்சவொடனே எல்லாம் சரியத்தாயிடாது. அந்த செய்யது ஷரியத் ஃபைனான்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வட்டி தான் அது, கிட்டத்தட்ட வட்டி தான் அது. அவங்க ஷரியத்து சொன்ன எந்த சட்டத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணலாம், விசாரிச்சிருக்கிறேன், ஷரியத்தின சட்டம் ஃபாலோ பண்ணல, வெறும் பேர் ஷரியத்னு வச்சதுனால அது ஷரியத் ஃபைனான்ஸ் ஆயிடாது அது, அதனால அதெல்லாம் நம்பிடாதீங்க. மேலும் இஸ்லாமிய சட்டப்படி வங்கிகள் எதனும் செயல்படுகின்றனவா? வங்கிகள் இந்தியாவில் இதுவரைக்கும் உருவாகல. இப்ப ஜனசேவான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஜனசேவான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, பாம்பேல உள்ளவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அலமதுல்லா ஷரியத் முறைப்படி ஓரளவு கரெக்டா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க எப்படி போறாங்கன்னு பாக்கணும், எப்படி நல்லா போறாங்கன்னு பாக்கணும், பார்த்து ஜனசேவில இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். என் தந்தைக்கும் மாமாவுக்கும் சண்டை, என்னையும் அங்கெல்லாம் போகக்கூடாது என்று சொல்றாங்க, இது சரியா? நீங்க தந்தைக்கும் மாமாவுக்கும் உறவு ஏற்படுத்துங்க, தந்தையை பத்தி மாமாட்டது போய் சொல்லுங்க, எப்படி எப்படி இல்லாத போய் அல்ல, போய் சொல்லுங்க, எப்படி நீங்க தான் மாமா அப்பா மேல கோபமா இருக்கிறீங்க, அப்பா மேல பிரியமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க, அத்தாட்ட வந்து மாமா போய் சொல்லுங்க நல்லது சொல்லுங்க, இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பத்தில அன்பை ஏற்படுத்த பாருங்க. என் அத்தா நகையை அடகு வைத்து வட்டி கொடுக்கிறார், அதெல்லாம் தப்பு என்று சொன்ன எனக்கு தெரியும், நீ புத்தி சொல்லாத போடா என்று சொல்றாரு. சொல்லிட்டே இருங்க, நீங்க நீங்க சொல்லிட்டே இருங்க, அத்தாக்கு அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்துக்கு தான் துவாவும் செய்யுங்க. ரம்ஜான் மாதத்தில் இரவு பயான் செய்கிறீர்கள், அதே போல் வருடம் முழுவதும் வாரத்தில் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு முதல் மகரிபி இஷா வரை செய்தால் நன்றாக இருக்கும், இதனால் ட்ரிப்ளிகேன் மற்றும் அதை சுற்றியுள்ள முஸ்லீம்கள் மக்கள் பயனடைவார்கள். இது இது வந்து இந்த ரம்ஜான் தக்குவா, ரம்ஜானுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா யாரும் வரமாட்டாங்க அது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ரம்ஜான் தப்சீல் நடத்திருக்கோம், நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு வெளியூர் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு தப்சீல் நடத்தினா 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு வாங்க வாங்க இந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. 50 பேர் சொன்னாலும் அதே எனர்ஜி தான், 1000 பேர் சொன்னா அதே எனர்ஜி தான், நிறைய மக்கள் வந்தா நிறைய பேர் பயனடைவாங்க. ஆனா நம்ம நடத்தி பார்த்தோம், 50 பேர் 100 பேர் உட்காருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிஸியா பொண்டாட்டியோட பீச்சுக்கு போவாங்களா, இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா மக்காப்பள்ளியில, அதனால வந்து என்ன பண்றதுன்னா கொஞ்ச நாள் நடத்தணும் விட்டு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஓவர் பிஸி ஆகி போச்சு, ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் இருக்கிறதே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெளியூர் ப்ரோகிராமு, ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுதான் வெளியே, நீங்க வெளியூர்காரங்க டைம் கேட்கறாங்க அதுக்கு எங்க ஊர்ல பயானு வாங்க அப்படின்னா, இல்லங்க தப்சிதுனா நீங்க வாரம் பூரா மக்காப்பள்ளி தான் இருக்கீங்க, ஒரு நாளா வெளியூர் வாங்கலன்றாங்க. சோ அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே கொடுக்க வேண்டியது, ஆனா ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்குது, இந்த வீக் டேஸ்ல வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி வந்து இன்ஷால்லா வாரத்தின ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தப்சீர் பயானோ அல்லது இந்த மாதிரி கேள்வி நடத்தணும் ஆசை இருக்குது, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா செய்யலாம் இன்ஷால்லா. பங்கு சந்தை வியாபாரம் செய்யலாமா? நீங்கள் வட்டி பட்டி சொன்னீர்கள், பங்கு சந்தை வியாபாரங்கிறது, பங்கு சந்தை என்பது ஷேர் மார்க்கெட்டு, ஷேரை பொறுத்த வரைக்கும் சரியத்தில் அனுமதிக்கப்பட்டது, முஷாரக்கான்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கு உள்ள ஷேர் மார்க்கெட் பாருங்க, இது முஷாரக்கா இல்ல, இது கேம்பிளிங், இது வந்து ஒரு என்ன சொல்றது சூதாட்டம், அதனால இன்னைக்குள்ள பங்கு சந்தைகள் கூடாது. பங்கு சந்தை ஷேர் கமோ கமோ கமோடிட்டியா கரன்சி கோல்டு என்று உள்ளது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒருவரிடம் 2 மாடி வீடு உள்ளது, அதை ஒருத்தர் சொந்த பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துகிறார், இதற்கு ஜகாத்திர சட்டம் என்ன? பலதரம் சொல்லியாச்சு, சொந்த பயன்படுத்தினா ஜகாத் கிடையாது, அதுல இருந்து வாடகை வந்து அந்த வாடகை 1 வருஷம் நீங்க பயன்படுத்தாம சேமிப்பா இருந்தா மட்டும் தான் ஜகாத் கடமை. நோன்பு இருக்கும் பொழுது சுகர் செக்அப் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு இல்ல. இஸ்திகாரா தொழுகை புகாரி ஷெரீஃபில் எந்த பாகத்தில் உள்ளது? நம்பர் சொல்லவும், நான் கம்ப்யூட்டராங்க நம்பர் சொல்றதுக்கு, நம்பர்லாம் சொல்ல வாங்க சார், பார்த்து சொல்றேன். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் பிறந்து குரான் ஓதாமலே மரணித்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை? குரான் ஓதாம மரணிக்கிறதுங்கிறது பெரிய பாவம், ஆனா இது பரந்து குரான் ஓதி ஆகணும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, குரானை விளங்கி அமல் செய்யணும் அவ்வளவுதான், விளங்கி அமல் செய்யணும், இஸ்லாத்தின்படி அமல் செய்யணும். இஸ்லாத்தில் ஒரு மனிதன் எந்த முறையில் திருமணம் செய்ய அனுமதி பின்விட்டார்கள்? எங்களுக்கு ஒரே பெண் தான், இது கொச்சை தமிழ் எழுதிருக்க, யாரோ சின்ன பையன் எழுதிருக்கான் பொழுது, பெண் வீட்டார்கள் எங்களுக்கு ஒரே பெண் தான், கிராண்டாதன் கிராண்டாதன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே பெண் தான் கிராண்டாதன் பண்ணுவம் என்று சொல்லி செல்கிறார். ஓ கிராண்டா தானது, சரி சரி, ஒரே பெண் தான் கிராண்டா தான் பண்ணுவோம் என்று சொல்லிடலாம். அதாவது இந்த தமிழை தீ வச்சு கொடுத்த தமிழ் இப்படி எழுதுனா எங்க தமிழ் சாவும், தமிழ் வாழும், தமிழ் மெல்ல சாவும், இப்படி மெல்ல மெல்ல செத்து போயிடும் தமிழ் என்ன. அதனால இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல நான் தத்தையா பத்தி இங்கிலீஷ் படிச்சுப்பேன். அதான் பெண் விட்டா எங்களுக்கு ஒரே பெண்ணா இருக்கிறாங்க, கிராண்டா தான் நடத்தணும் சொல்றாங்களா, இது எப்படி நடத்தலாம்னு அதுக்கு ஒத்துக்காதீங்க. கிராண்டா இஸ்லாத்துல திருமணம் நடத்த இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. உங்க ஒரே பெண்ணே, ஏன் நான் திருமணம் பண்ணும் பொழுதே மனைவி பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு தெரியும், நான் திருமணம் பண்ணதே மனைவி வீட்டார் சொன்னாங்க நாங்க பெரிய குடும்பம், நான் சொன்னேன் நீங்க வீட்டுலதான் நிக்கா வைக்கணும், தப்லீக் இஜ்திமாவில் வச்சு நிக்கா முடிப்போம். எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் நடக்கும் பொழுது ஏழு முஹாஜிர்கள் ஏழு அன்சாரிகள் திருமணத்துக்கு கலந்துகிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப முஹாஜிர் அன்சாரி இல்ல, ஏழு பெண்கள் ஏழு ஆண்கள் மட்டும் தான், 14 பேர் தான் வீட்டுக்கு வருவோம். இப்பெல்லாம் கண்டிஷன் போட்டோம், அவங்க எல்லா கண்டிஷன் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க குடும்பம் பெரிய குடும்பம், மண்டபத்தில் வைக்கிறோம்டாங்க, அது ஒண்ணுத்துக்காக ஒத்துக்கண்டாங்க. அப்ப நாம எங்க தரப்புல சொன்னோம், மாப்பிள்ள நிக்கா முடிச்சுட்டு ஏழு பெண்கள் ஏழு ஆண்கள் மட்டும் ரெண்டு கார்ல வீட்டுக்கு வருவாரு, வீட்டுல பெண் இருந்தா கூட்டு வருவாரு, இல்லைன்னா திரும்பி வந்துருவாரு. இப்படியே சொன்னோம், வீட்டுல பெண் இருந்தா பெண்ணை கூட்டு வருவோம், இல்லைன்னா திரும்பி வந்து நீங்க கொண்டு பொண்ணு விட்டுருங்க, அப்புறம் மண்டபத்தில் வச்சு அப்புறம் விட்டுக்கண்டோம், அப்புறம் மண்டபம் எடுக்கல. எதுக்கு சொல்றேன்டா, அல்லாவுடைய மார்க்கத்துல உறுதியாயிருங்க, அல்லா உதவி செய்வான். இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன், கிராண்டான கிராண்ட் அப்போ கூட அல்லாவுடைய மார்க்கம் திருமணம் என்பது கிராண்டா நடத்துற ஃபங்க்ஷன் இல்ல, உன் வீட்டு அக்கேஷன் என் வீட்டு அக்கேஷன் இல்ல, இது ஒரு இபாதத் திருமணம், இபாதத்தை இபாதத்தை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க புரிய வைங்க, இல்லைன்னா ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க, தானே இறங்கி வருவாங்க. நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் அல்லது பெண்கள் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கலாமா, பார்க்கலாமாங்கிறத பார்க்கணுங்க. பத்திரிகை துறை என்பது முஸ்லீம் குறிப்பா ஆண்கள், பெண்களோட ஆண்கள் பத்திரிகை துறையில அதிகமா ஈடுபடணும். இன்னைக்கு நம்ம பத்திரிகை துறையில நம்ம முஸ்லீம் ஆண்கள் இல்லாததுனால நாங்க அலையகிற அறக்கட்டளை சார்பா அந்த எஜுகேஷன் ஏடு கொடுக்கற பாருங்க கல்விநிதி, அந்த ஃபார்ம்லயே பின்னாடி போட்டிருப்போம், நீங்க பத்திரிகை துறை படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு முழு செலவு நாங்க பொறுப்பெடுத்துறோம் சொல்லி, அப்படி யாருமே படிக்க மாட்டேன்றாங்க. அதனால இளைஞர்கள் படிக்கிறவங்க தயவு செய்து மாஸ் கம்யூனிகேஷன் படிங்க, ஜேர்னலிசம் படிங்க, எம்ஏ ஜேர்னலிசம் படிங்க, படிச்சு ஜேர்னலிசத்து மூலமா உள்ள போக பாருங்க, அது ஒரு அற்புதமான துறை, நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும், நம்ம சமுதாயம் அதுல ரொம்ப விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. அதனால தயவு செய்து ஜேர்னலிசம் படிங்க கண்டிப்பா. என்னுடைய மகன் இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகும் அளவிற்கு படிப்பான், ஆனால் அதிக மார்க் எடுக்க மாட்டான், அவனை ஐஏஎஸ் படிக்க வைக்க முயற்சி செய்யலாமா அல்லது வேண்டாமா? நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தனை அறிவை வந்து மார்க் தீர்மானிப்பதல்ல, மார்க் வந்து யாருடைய அறிவும் தீர்மானிக்காது. நாங்க ஐஏஎஸ் மோட்டிவேஷன் கேம்ப்ல போட்டு காட்டுவோம், நந்தகுமார் ஐஆர்எஸ் ஒருத்தர், ஐயா நந்தகுமார் ஐஆர்எஸ் இப்ப வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருக்காரு நந்தகுமார் ஐஆர்எஸ் சொல்லி, அவருடைய சம்பவத்தை போட்டு காட்டுவோம். அவருக்கு என்னன்னா டிஸ்லெக்ஷியா ப்ராப்ளம் உண்டு. டிஸ்லெக்ஷியா தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? டிஸ்லெக்ஸியாங்கிறது லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது அவருக்கு ஒழுங்கா படிப்பு. மக்கு பையங்க நம்ம ஊர்ல இப்படி சொன்னா புரியும், நமக்கு மக்கு பையன் மக்கு பிளாஸ்டரிங்கிற முடியும், அந்த மாதிரி மக்கு பிளாஸ்டரியா இருந்தவர் ஆறாம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போனது கிடையாது, ஆறாம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போனது இல்ல. ஏழை குடும்பம், ரோட்ல போய் லாட்டரி சீட்டு வித்துருக்காரு, கொத்தனார் வேலை பார்த்திருக்காரு, வீட்டுல இந்த வீடு கட்டுற வேலையில வந்து கொத்தனார் வேலை பார்த்திருக்காரு, மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருக்கு ஒரு ஆசை வந்து 10ஆம் கிளாஸ் டியூட்டோரியல்ல படிச்சு பாஸ் ஆயிட்டாரு, அதுக்கு அவர் 12ஆம் கிளாஸ் படிக்கிறாரு, 12ல் அவர் எடுத்த 12th அவர் எடுத்த மார்க் எவ்வளவு தெரியுமா, வெறும் 52%. எவ்வளவுங்க 52% மார்க் எடுக்கிறார், 624 மார்க் எடுக்கிறார் 12th. அவரு ஐஏஎஸ் எழுத போறாரு, யூபிஎஸ்சி எழுதுறாரு, எழுதி ஐஏஎஸ் கிடைக்கல, ஐஆர்எஸ் பாஸ் ஆகி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல மாஷால பெரிய டைரக்டரா இருக்காரு. நம்முடைய அகாடமிக்கு அடிக்கடி வருவாரு, எனக்கும் தனிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவரை நாங்க பல மோட்டிவேஷன் எப்படி ஒரு முன்னுதாரமா காட்டுறோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க எடுக்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் இந்த மார்க்னு ஒரு முறை வச்சிருக்காங்க பாருங்க, ஜும்மாலே பேசுறது ஒரு முறை, இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரமான முறை எதுவும் கிடையாது. மார்க் எடுக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது. மார்க் என்பது ஒரு பிள்ளையுடைய அறிவை தீர்மானிக்கிறது அல்ல, அதனால பாஸ் ஆக மாட்டேங்கிறான் மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைய குறைச்சி மதிப்பிடாதீங்க. அல்லாஹ் பெரிய அறிவை வச்சிருப்பான், தாராளமா அவர் ஐஏஎஸ் படிக்க சொல்லுங்க, அவர் மார்க் எடுக்காமல் இருப்பதுதான் அவர் ஐஏஎஸ் படிக்க வாய்ப்பா இருக்கும், தகுதியா இருக்கும். மௌலானா உங்கள் பயான் என்று தமிழன் டிவியில் பார்த்தேன், போன வருடம் மாதிரி இளைஞர்களை வைத்து கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும், இது மாதிரி கேள்வி பதில் வேண்டாமா? சரி, முடிய போது 10 நாள் தான் இருக்குது, அடுத்த வருஷம் பார்ப்போம். என்னுடைய இரண்டு மகள்களும் இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல் முடித்து விட்டு வீட்டில் தொழுகிறார்கள், குரான் ஓதுகிறார்கள், படிக்கவும் செய்கிறார்கள். ஃப்ரீயா இருக்கும் நேரத்தில் அவர்களை டிவி பார்க்க அனுமதிக்கலாமா? தற்போது எங்கள் வீட்டில் டிவி பார்ப்பதில்லை. தயவுசெய்து அனுமதிக்காதீங்க. இப்ப உங்க வீட்டில் டிவி இல்ல பாருங்க, அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்து, அந்த நியமத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. படிப்பிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தில் யாரும் அதிக அளவு யாரும் படித்ததில்லை, அல்லாஹ்விடம் கேள்வி உண்டா? ஐயர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நாம் ஏன் கொடுப்பதில்லை? நாம தான் பிரியாணி சாப்பிட்டு பழக்கப்பட்டோமே, ஐயர் தயிர் சோதும் சாம்பார் சோதும் கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருப்பான், நம்ம பசங்களுக்கு பிரியாணி சோறு வேணும் ஒன்னும் இல்ல. இப்ப இல்மி சார்பா இல்மி சார்பா அந்த 100 மாணவர் செலக்ட் பண்ணி கீழகர்ல படிச்சிட்டு இருக்காங்க தெரியும்ல 100 மாணவர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாஷா அல்லாஹ் நல்ல ஹையர் எஜுகேஷன் ஃபுல் ஃப்ரீ ஃபுட் அகாமடேஷன் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து சிறப்பா படிச்சிட்டு இருக்காங்க முந்தானத்தை கீழகரைக்கு போயிருந்தா அதான் பயானுக்கு லேட் ஆயிடுச்சு பிளைட்டை விட்டுட்டு காலையில் பிளைட்ல போயிட்டு சாயந்தரம் பிளைட்டை விட்டுட்டு கார்ல காரை பிடிச்சி வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிடுச்சு எது சொல்றேன்னா அந்த பசங்களோட ஃபீட்பேக் கேட்கறேன் நல்ல அருமையான சாப்பாடு மாஷால வாரத்துல ஒரு நாள் மீன் ஒரு நாள் கறி ஒரு நாள் இதெல்லாம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பாடு போடுறோம் அவன் ஃபீட்பேக் எழுதுனா எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் பிரியாணி வேண்டும் 1 நாள் சிக்கன் பிரியாணி 1 நாள் மட்டன் பிரியாணி இவன் எங்க விளங்க போறான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேட்கறான் ஃபீட்பேக்ல எழுதுறான் எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் பிரியாணி நான் மாசத்துல 1 நாள் பிரியாணி போட சொல்றேன் வாரத்தில் 1 நாள் நெய்ச்சோறு போடுங்கன்றேன் நெய்ச்சோறும் கறியும் போடுங்கன்றேன் அது வேணாமா வாரத்தில் 2 நாள் பிரியாணி வேணுமா அதில் 1 நாள் சிக்கன் பிரியாணியா 1 நாள் மட்டன் பிரியாணியா தெளிவா எழுதலாம் இப்படி திண்டு பழகிட்டா அப்புறம் எங்க படிப்பேர் நமக்கு என்னைக்கு நம்ம இந்த சோறு திங்கறத நிறுத்தறோமோ சகோதரர்களே ஏன்னா துளுக்க தின்னு கெட்டான்னு சொன்ன வாயில சக்கரை எழுதி போடணும் அற்புதமான வார்த்தை அது அதனால நம்ம பிள்ளைகளை கறியையும் மீனையும் கொடுத்து கொடுத்து கொடுத்து அவன் அறிவை மழுங்கடிச்சுட்டா அப்புறம் எங்க படிப்பான் அவன் தயிர் சோறையும் சாம்பார் சோறையும் தின்னுட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு அதனால நான் அடிக்க ஆகாண்டி நீங்க அவன மாதிரி தயிர் சோறு தின்னு சொல்ல வரல குறைச்சிக்குங்க சாப்பாடு குறைச்சிங்க பிள்ளைங்க உணவை குறைங்க அறிவை வளருங்க இன்ஷா அல்லாஹ் நிறைய இவ்வளவு கேள்வி இருந்தா எங்கே படிக்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து ஒருவர் ஐஏஎஸ் ஆகிவிட்டார் அல்ஹம்துலில்லா அரசு அதிகாரிகளிடம் அல்லது அரசியல்வாதிகளிடம் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவர் என்ன செய்வார் காஃபிர் நண்பர் கேட்டார் இப்போதும் அவர் சரியான நிலையில் இருப்பாரா இப்போதும் அப்போதும் அவர் சரியான நிலையில் இருப்பாரா இதெல்லாம் நீங்க பண்ற கற்பனை துவா செய்யுங்க நாம இங்க ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைங்களை நாங்க அடிக்கடி அந்த பிள்ளைங்க சொல்றது உண்டு உங்களெல்லாம் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது நோக்கம் இல்ல அதுக்கு 1008 அகாடமிகள் இருக்குது எங்களுடைய நோக்கம் தக்வா உள்ள ஐஏஎஸ் ஆகிறது இறைச்சம் உள்ள ஐபிஎஸ் ஆகிறது இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை புடம் போடுறோம் ஆரம்பத்தில் ஓபனா சொல்றாங்க ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் பொழுது பள்ளிவாசல் கமிட்டியில மீட்டிங் நடக்கும் பொழுது கமிட்டில நிறைய மெம்பர்கள் அப்செக்ஷன் பண்ணாங்க நீங்க காலேஜ் பசங்களை வச்சு நடத்துறீங்க அவங்க எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது ஏதாவது தப்பு தான் செஞ்சுன்னா நம்ம அல்லாட பதில் சொல்லி ஆகணும் அசிங்கமா இப்படிலாம் சொன்னாங்க ஆனா அல்ஹம்துலில்லா இங்க நம்ம அகாடமிக்கு வந்த பிறகு நீங்களே பாப்பீங்க 5 வேளை தொழுகையில அவங்களுடைய பேணுதல் என்ன அவங்களுடைய துவா என்ன நிறைய பிள்ளைங்க மாஷா அல்லா எங்கள்கிட்ட சொல்றதே கிடையாது அவங்களா திங்கக்கிழமை வேலைக்கிழமையில நோன்பு வைக்கிறாங்க நஃபிலா நோன்பு வைக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க மாஷா அல்லா தஹஜ்ஜு தொழுகிறாங்க எதுக்கு சொல்றேன்டா பள்ளிவாசல் இன்னைக்கு நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே ஏன்னா இன்னைக்கு இந்தியாலேயே மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமி வாஜ்ராம் ஐஏஎஸ் அகாடமி அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா 600,000 பேர் எழுதுறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க 600,000 பேர்ல டாப் 10 முதல் 10 பேர் பாஸ் ஆகிற பாருங்க 600,000 பேர் டாப் 10 அந்த டாப் 10ல டாப் 6 டாப் 7 டாப் 8 யாருன்னா வாஜ்ராமுடைய ஸ்டூடெண்ட் தான் வாஜ்ராமுடைய ஸ்டூடெண்ட் அவர் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர் மிஸ்டர் ரவீந்திரன் அவரே நேரடி நம்ம அகாடமிக்கு வந்தாரு அவரே நம்ம அகாடமி நேரடியா வந்து நம்ம மாணவர்கள்ட்ட 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டோம் சார் எப்படி சார் இருக்காங்க பசங்க முதல் ஆர்வம் ஆரம்பிச்சிருக்கமே ஏதாவது ரிசல்ட் பாக்கணுமே அப்படின்னு கேட்கிறோம் சார் எப்படி சார் இருக்காங்க பசங்க ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா நீங்க 3 வருஷம் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு சொன்ன வார்த்தை 3 வருஷத்துக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ரிசல்ட் எதிர்பார்த்தா நீங்க டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க நீங்க வெக்ஸ் ஆயிடுவீங்க அதனால ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க இதை ட்ரையலா நடத்துங்க 3 வருஷத்துக்கு ரிசல்ட்டே பார்க்க முடியும்டாரு அதே மாதிரி ஷமீம் சொல்லி டெல்லியில ஒரு பெரிய ஐஏஎஸ் அகாடமியினுடைய முக்கியமான ஃபேக்கல்டி அவரு மெட்ராஸ்க்கு வந்த போதும் அவரு நம்ம பசங்களை பேசினா ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்கடாரு இதையெல்லாம் தாண்டி அதை விட முதல் வருஷம் நாங்க அகாடமி நடத்தணும் பாருங்க நாங்களே குழந்தை தத்தக்கா பத்திக்காக நடத்தணும் நாங்க நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசரு எங்க அம்மா ஐபிஎஸ் ஆபீசரு எங்க அப்பா ஐஎஃப்எஸ் ஆபீசரா எங்களுக்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்னன்னு தெரியாது யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது 2 வருஷம் முன்னாடி யூபிஎஸ் என்னன்னு ஃபுல் ஃபார்ம் தெரியாது அப்படி இருந்த நாங்க ஏதோ ரப்புல் ஆலமீன் எங்களை கபூல் செஞ்சா கைய கால ஆட்டணும் எங்களை வேலை வாங்கணும் அல்லாஹ் அந்த மாதிரி இவ்வளவு டிராபேக் வச்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே அல்லாஹ் சுபானத்துல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்திருக்காண்டா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நடத்துறதுனாலதான் அல்லாவுடைய பள்ளிவாசலுடைய பறக்கத்தான் அதனால நாங்க சொல்றோம் இங்கிருந்து உருவாகக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய மாஹோலோ அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்து அவர்கள் கேட்கக்கூடிய பயானு அவர்கள் நடத்தக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமா அவங்களை வீணாக்காது இன்ஷா அல்லாஹ் நல்லவங்களா தான் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் நான் படிக்கவில்லை படிப்பின் அருமை எனக்கு தெரியும் படிப்பின் முக்கியத்துவத்தை இன்று படிக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் கூறவும் செல்போனில் தேவையில்லாத தவிர்க்கவும் உங்கள் பயானில் கூறவும் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம் இவர் எனக்கு பயன் பண்றாரு இதை குறம் அதை குறம் சொல்லி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவது ஹராம் எனினும் இஸ்லாமிய கேலண்டர் படி குழந்தை பிறந்த கணக்கு குழந்தை பிறந்த பிறை கணக்கால் பிறந்த நாள் என்று இனிப்பு வகையில் செய்து பிரியாணி இதனை அதனால் கொண்டாடுறது அப்புறம் என்ன குழந்தை பிறந்த அதுவும் அது அரை பிறை கணக்கில் பார்த்தா ஹலாலாம் இங்கிலீஷ் கணக்கில் பார்க்க கூடாது, பிறை கணக்கை பார்த்து அன்னைக்கு பிரியாணி செய்வாரா, இனிப்பு கொடுப்பாரா, கேக் மட்டும் வெட்ட மாட்டாரா, புத்தாடி அணிவாரா, அப்புறம் என்னது பண்ணி பிறந்த நாள், பிறந்த நாள் தானங்க, அவர் பிறந்த நாள் கொண்டாடு ஹராம், வேற எப்படி கொண்டாடுவாங்க, பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி எந்த அடையாளங்களுமே ஹராம் கூடாது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் தாங்களே விரும்பி தங்கள் பெண்ணுக்கு நகைக்கட்டில் பீரோ என்று சீர் வைத்து கொடுப்பதும் வரதட்சணையாகுமா? அதான் அதுக்கு பேர் தான் வரதட்சணை. அதை மணமான் வீட்டார் ஏற்றுக்கொள்வது ஹலாலா? எப்படி ஹலாலாகும்? கேட்டு வாங்குறது கேட்டா வாங்குறது எல்லாமே தப்பு தான். அல்லாஹ் ரப்பல்லா இந்த விஷயங்களை பேசணுமா, இந்த விஷயங்களை கேட்டோமா அது முடியாமல் ஆன்லைன் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆமா, இந்த ஒற்றைப்படையில கடைசி நாள் வந்து நம்ம இந்த அக்கீக்கா ஆடுகளை வச்சு பிரியாணி போடுவோம். அதனால அக்கீக்கா கொடுக்கணும்னு விரும்புறவங்க, ஆடு கொடுக்கணும், தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் செக்ரட்டரியில அதற்கான தொகையை கொடுத்து ரசீது வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ஒற்றைப்படை இரவு வருது, உணவு கொடுக்க ஏற்பாடு பண்றதை பத்தி உங்கள்ட்ட சொன்ன யாரும் எந்த அபிப்பிராயம் சொல்லல. ஆனால் அலமதுல்லா ஒரு ஒன்று ரெண்டு சகோதரர்கள் நான் முழு நாள் முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம்னு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளாக பொறுப்பு எடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த செலவு ரொம்ப ராகத்தாயிடும். அலமதுல்லா 2000 பேர் 2500 பேர் சகர் சேர்றதுங்கிறது பெரிய பாக்கியம். நமக்கு அந்த நன்மை கிடைக்கும், நோம்பாளிகள் நன்மை கிடைக்கும். தயவு செஞ்சு அப்படி முழுசாக அவ்வளோ பெரிய தொகை கொடுக்க தெரிய முடியாதவங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகைகளை செக்ரட்டரியை கொடுத்து அதற்கான ரசீதுகளை வாங்கிக்கிங்க. அதே மாதிரி நோன்பு கஞ்சிக்கும் நம்ம வெறும் ஹலாலான காசுல மட்டும்தான் நோன்பு கஞ்சி போடணும், கண்டவங்கெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறதுனால நோன்பு கஞ்சிக்கு வருஷத்துக்கு ஒரு மாசம் ஃபுல்லா வந்து 4.5 லட்சம் ரூபாய் எங்க தேவைப்படுது. ஒரு நாளை 15,000 ரூபாய் வந்து 4.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நோன்பு 20 ஆகி போச்சு, இதோட 2 லட்சம் ரூபாய் தான் வந்திருக்குது. நோன்பு 20 ஆகி போச்சு, இன்னும் 2 லட்சம் ரூபாய் வந்திருக்குது. அதனால தயவு செஞ்சு, ஏன்னா பள்ளிவாசலுடைய வருமானம் பாருங்க எப்ப பார்த்தாலும் பிளாங்க்ல தான் இருக்கும். பள்ளிவாசலுடைய வருமானத்தில் பள்ளிவாசலுடைய இருப்பு, ஏன்னா அகந்தில் அவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப 25 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கட்டிருக்கணும் பெண்கள் பள்ளிக்கு மேல, அது பெண்களும் பயன்படுத்திக்கலாம். பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஐஏஎஸ்க்கும் இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் சேர்க்கலாம் இருக்கிறோம், அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுமே செலவுகள் நடந்துகிட்டே இருக்குது. பள்ளிவாசல் வருமானம் செலவு கரெக்டா இருக்குது. நீங்க நினைக்காதீங்க பணக்க மக்காவளி பணக்கார பள்ளி யோசிக்கலாம் போட்டுருக்காங்க, அசரத்து பெரிய கோடீஸ்வரர் இமாமா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தொகையை வச்சுதான் பள்ளிவாசல் நடந்துட்டு இருக்குது. அதனால தயவு செஞ்சு தாராளம் வாரி வழங்குங்க. உங்க நண்பர்கள்ட்ட சொல்லியும் பள்ளிவாசலுடைய கஞ்சிக்கும் ஒற்றைப்படைக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் தௌஃபிக் தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தென்காசியிலிருந்து ஒரு மதரசா உதவி கிட்ட வந்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க.